ಶ್ರೀಮದ್ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಯತಿ ಕೃತದಯಾರಂಗಿಣ್ಯಸ್ತ ಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತ ಆಗಮಾಂತ ದ್ವಿತಯಮನುಗುಣಂ ಶಿಷ್ಠತಾ ಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗ ರಾಮಾನುಜ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮನಕಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪಾತ್ಮಬೋಧಂ ತತ್ಪಾದಯುಗ್ಮ ಸರಸೀರುಗ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತಯುಗ್ಮಕೃತಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀರಂಗ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಅಸ್ಮದ್ಗುರು ಪರಂಪರಾಯೈ ನಮಃ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಭಾಗವತಾಳ್ ಗೋಷ್ಠಿ முன்னாடி ಗರುಡனுடைய ವೈಭವம் வந்து சொல்லணும்னு அரியன் வந்து இதுக்கு முன்னாடியும் கருடனோட வைபவத்தை எத்தனை பண்ணியிருக்கேன் சொல்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடா அதுல அடியனுக்கு ஒரு மனசுல இருந்து திருப்தியே ஏற்படலை. எப்பவும் கருடனை பத்தி சொல்லும் பொழுதும் அந்த திருப்தியானது முழுமையா எட்டப்பட மாட்டேன்றது. ஏன்னா எம்பெருமான் எப்படி கல்யாண குணாத்மகன்னு நம்மளால எல்லாம் போற்றப்படுகிறானோ, உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு நம்மளால போற்றப்படுகிறானோ, அப்படியே அவனுடைய தாசர்களா இருக்கக்கூடியவாளுக்கும் குணங்களும் அவ பண்ண லீலைகளும் எக்கச்சக்கமா இருக்கு. அதனால கருடனை பத்தியும் பேசி முடிக்க முடியாத அளவு அவருடைய விஷயங்களுடைய காம்பீரியம் நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட கருடனை பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்ன்றத நாம முதல்ல ஒரு குறிக்கோளா வச்சிருந்தா, இப்ப அடியன் சொல்ல போற பின்னாடி விஷயங்களை ரொம்ப அனுபவிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். அதாவது கருடன் வந்து எப்படிப்பட்டவரா இருக்க அப்படின்றத தெரிஞ்சுட்டாதான் நாம அவரை அனுகாரம் பண்ண முடியும். அனுகாரம் பண்றதுன்னா காப்பி அடிக்கணும். காப்பி கரெக்டா அடிச்சாதான் நமக்கு அவருக்கு ஏற்பட்ட அத்தனை சித்திகளும் நமக்கு ஏற்படும். அதாவது அவருக்குன்னு சில ஸ்பெஷலான விஷயங்கள் எம்பெருமான் கொடுத்திருக்க. அதை தவிர நம்மளை காண்பிச்சு இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு உதாரண புருஷன் அப்படின்னு நாம எப்பவுமே சொல்லிட்டே இருப்போம். எனக்கு உதாரண புருஷனா இவனை வச்சிருக்கேன், எனக்கு உதார புருஷர் இவன் இப்படின்னு ஒருத்தர் ஒரு ஒரு உதாரண புருஷர்களை வச்சிருக்கான். ஆதர்ஷம்னு சொல்லுவா, எனக்கு இவர் தான் ஆதர்ஷம் இப்படின்னு சொல்றவன். நாமெல்லாம் கருடனை தான் உண்மையிலேயே ஆதர்ஷ புருஷனா வச்சுக்கணுமோ அப்படின்ற விஷயம் அடியனுக்கு கீழ்கண்ட விஷயங்களை சொல்றதுனால தோன்றது. முதல் விஷயம் என்னன்னா இவரோட வேகம். அதாவது கருடனோட வேகம் எப்படிப்பட்டது அப்படின்றத நாம தெரிஞ்சுட்டோம்னா அந்த வேகத்தினுடைய உபகாரத்தை, என்ன சுவாமி வேகம், இப்ப எங்க பைக் எல்லாம் போறது, எங்க காரெல்லாம் கூட போறது வேகம்ன்றத வச்சுட்டு அவரை நாம வந்து ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா, ஆமா நிச்சயமா ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த வேகத்தினால அவர் பண்ண காரியங்கள்லாம் அசாதாரணமானது. அந்த காரியங்கள்னால உயிர் பழைச்சவா எத்தனையோ பேர். அதனால நாமளும் அவருடைய வேகத்தை பிரார்த்திக்கும். வேகம் எதுல வேணும் அப்படின்னா வேதாந்தத்துல வேகம் வேணும். அந்த வேதாந்தத்துல அதாவது இந்த பிலாசபிய கத்துக்கிறதுல, அதாவது விசிஷ்டாத்வைத்தம்ன்ற இந்த பிலாசபி கத்துக்கிறதுல நமக்கு ஒரு வேகம் தேவைப்படும். அப்ப வேகத்தின் ஆதர்ஷ புருஷரா நமக்கு வேதஸ்வரூபியான கருடன் இருக்க. கருடன் தான் வேதம், வேதம் தான் கருடன். இதையும் நாம பின்னாடி பார்க்க போறோம். சோ இப்ப முதல் விஷயம், ஏன் கருடனை நாம சேவிக்கணும், ஏன் கருடனை நாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவருடைய வேகம். அந்த வேகம் நமக்கு எங்க தேவைப்படுறது, நாம எம்பெருமான இத்தனை நாள் இந்த பிறப்புல பிறந்து பிறந்து, அதாவது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், அதாவது பிறப்பும் இறப்பும் வந்து ஒரு சர்க்கிளா வந்துட்டே இருந்திருக்கு. அதிலிருந்து நாம விடுபட்டு மோட்சத்தை அடையறதுக்கு நமக்கு வேதாந்தத்தினுடைய ஞானம் அவசியம். அப்ப அந்த பிலாசபியை தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு வேகம் தேவைப்படுறது. அதனால அவருடைய வேகத்தை நாம ஃபாலோ பண்ணோம். சரி, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு ஆளவந்தார் சொல்லும் பொழுது, தாச சகா வாகனம் ஆசனம் த்வஜா எஸ்தே விதானம் அப்படின்னு சொல்லி வியஜனம் த்ரயீமயா அப்படின்னு கருடனை பத்தி ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் என்கின்ற அற்புதமான கிரந்தத்துல இவர் என்னென்னவாலாம் இருக்கார் அப்படின்னு சொல்ல, தாச சகா அப்படின்னு இவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கார் பெருமானுக்கு அப்படின்ற. எதுக்காக எம்பெருமானுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு தேவைப்படுற அப்படின்னா, ஒரு ஆபத்தான நிலைமையில கூட நம்மளை காப்பாற்றக்கூடிய கரமா அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அப்படி ஒரு ஆபத்தான நிலைமையில எம்பெருமான் வந்து எல்லாத்தையும், எம்பெருமானுக்கே சர்வசக்தி, எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பான், எம்பெருமானே சர்வசக்தி இருக்கும் பொழுது எதுக்கு கருடனை வச்சு தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா, அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேரக்டர். அதாவது எம்பெருமான் ராமனா வந்தபோது நடந்த கதையை இந்த இடத்துல நாம சேவிக்க போறோம். அதனால இவரை எதுக்கு நாம சேவிக்கணும்னா, இவரை மாதிரி நாம ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக கருடனை நாம சேவிக்கணும்னு தோன்றது. அந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளம். ஏன்னா சாஸ்திரமே சொல்லும் பொழுது எப்படி சொல்றதுன்னா, மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகுருத்து அப்படின்றது. அதாவது எம்பெருமான் நமக்கு மாதாவா இருக்கான், அன்னையா எத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியேன்ன மதுரகவி ஆழ்வார். அப்படி இருக்கக்கூடிய மாதா பிதா பிராதா நிவாசா, நிவாசா இருக்கும் இடம், சரணம் சுகுருத்து, சுகுருத்துன்னா நல்ல நண்பன். அப்ப இப்படி ஒரு நண்பனா அவர் இருக்கணும் அப்படின்னா அவர்னால ஏதோ ஒரு பிரயோஜனம் பெருமாளுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இப்படி இந்த சாஸ்திரம் காட்டிய வழியில அந்த நண்பனா இருந்திருக்கார், அந்த நண்பனா நாமும் இருக்கணும்ன்றதா அனுகாரம் பண்ணணும். சோ முதல் விஷயத்துல வந்து நாம அவரை போல ஒரு வேகம் வந்து நமக்கு வேதாந்தத்துல இருந்தா மாத்திரம்தான், வேக வேகமா வேதாந்த புஸ்தகத்தை படிக்கணும்ன்றது அடியனுடைய எண்ணம் இல்லை. அதாவது வேதாந்தத்தை நோக்கின, அதாவது பாஷ்யக்காரராகிய நம் ராமானுஜர் ஸ்தாபித்த சித்தாந்தத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கணும், அந்த பயணம் இருக்கணும்ன்றத காமிக்க தான் வேகம்னு சொன்னேன். அதே நேரத்துல ரெண்டாவது விஷயம், அவர் எப்படி ஒரு ஃப்ரெண்டா எம்பெருமானுக்கு இருந்து காரியம் பண்ணாரோ அந்த மாதிரி நாமும் வந்து ஒரு ஃப்ரெண்ட், நல்ல ஃப்ரெண்டா எம்பெருமானுக்கு இருக்கணும். அது ஏன்றது பின்னாடி தெரியும். அடுத்தது அவர் தான் வேத ஸ்வரூபி. அப்ப அவர் நமக்கு என்னதான் காண்பிக்க வர்றார் இந்த கருடன் அப்படின்றவர் அப்படின்னா, அவர் காண்பிக்கிறது பரம்பொருளை. ஏன்னா வேதத்தினால காண்பிக்கப்படுறது பரம்பொருள் தான். வேதத்தினால எல்லா பலன்களையும் அடைய எல்லா விஷயமும் சொல்லப்பட்டாலும் கடைசியாக அடையப்பட வேண்டிய இடம், அதாவது லாஸ்ட் மைல் என்னன்னா, நமக்கு என்னென்னவோ லோகத்துல கேட்டுட்டே இருக்கும், எனக்கு அது கொடு இது கொடு, எனக்கு கார் வேணும் அது வேணும் இது வேணும், எத்தனையோ நமக்கு ஆப்ளிகேஷன்ஸ், எல்லா ஆப்ளிகேஷன்ஸையும் பெருமாள் நிறைவேற்றி வச்சுன்னு தான் இருக்கேன், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நிறைவேற்றுவார், இது சரியான காலம் இல்லை அப்படின்றதுனால அதை பெண்டிங்ல வச்சிருப்பேன். சில பேருக்கு இது தேவையே கிடையாதுன்றதுனால அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணி வச்சிருப்பார். காரணம் என்னன்னா, இது இந்த குழந்தைக்கு கிடைச்சா இதனால, அதாவது ஒரு குழந்தை மாதிரி நாமெல்லாம், நம்மளை எப்படி பெருமாள் வந்து காப்பாத்துறாருன்னா, குழந்தை அம்மா கிட்ட கத்திய கொடுன்னு கேட்பாங்க, கத்தி அம்மா கொடுப்பாளோ, கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன, அந்த குழந்தைக்கு அது தப்புன்னு தெரியாது, அதனால விளையக்கூடிய பயன் தெரியாது. ஆனா அம்மாவுக்கு தெரியும் அந்த கத்தியினால எவ்வளவு கஷ்டம் வரும். அந்த கத்தியை கொடுக்க கூடாதுன்னு தெரிந்த அம்மாவை போல எம்பெருமான் நமக்கு சில பலன்களை கொடுக்க மாட்டான். சில பலன்களை கொடுத்துட்டும் சில குழந்தை சில நேரம் என்ன கேட்கும், அம்மா வச்சுட்டு இருக்கிற ஏதாவது வேற ஏதாவது ஒரு வஸ்து பூரிக்கட்டை ஏதாவது ஒன்று கேட்கும், அதை கொடுத்துருவோம் அம்மா. கொடுத்த உடனே அது கொஞ்ச நேரம் வச்சு விளையாட்டு அதுவே விட்டுடும். அந்த மாதிரி பெருமாள் நமக்கு என்ன பண்ணுவாருன்னா, சில விஷயங்களை செய்ய வச்சு அது மேல ருச்சியை வந்து இல்லாம பண்ணிடுவோம். அப்ப அப்படி ஒரு விஷயத்த நமக்கு எம்பெருமான் பண்ணணும்ன்றதுனால அந்த ஒரு வேதத்துல எது கடைசி மயிலோ அதுதான் கருடன். அதாவது கருடன் தான் வேதம், அவர் அந்த கடைசி மயில காண்பிக்கக்கூடிய விஷயம் தான் எம்பெருமான். அவர் ஒரு ஒரு மயிலையும் எம்பெருமான காண்பிக்கிறார், மறைச்சு மறைச்சு காண்பிச்சுதே வர்றார். கடைசி மயில வேதாந்தம்ன்ற லாஸ்ட் மயில நமக்கு காண்பிக்கக்கூடியது அந்த எம்பெருமான. அப்ப அதுக்காக நாம அவரை நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, நமக்கு சாஸ்திரத்து மேல விசுவாசம் வரணும்னா நமக்கு நாம கேட்கறதெல்லாம் கொஞ்சம் நடக்கணும் லோகத்துல. அப்ப நடந்தாதான் நமக்கு சாஸ்திரத்து மேல விசுவாசம். அப்ப கருடனை ஒழுங்கா ஆராதனை பண்றவாளுக்கு, ஒழுங்கா ஆராதனைனா என்ன சுவாமி அப்படின்னா, கருடனுடைய ஸ்தோத்திரங்களை சுவாமி தேசிகன் அழகாக இரண்டு ஸ்தோத்திரங்களை செய்தது அப்படின்னா, ஒன்னு கருட தண்டகம், மற்றொன்று கருட பஞ்சாசத்து. கருட தண்டகம்ன்றது வேற ஒரு விருத்தத்துல இருக்கு, பஞ்சாசத்துன்றது கொஞ்சம் கடினமான விருத்தத்துல இருக்கு, 52 ஸ்லோகங்கள் கொண்ட கருட பஞ்சாசத்து. இப்படி இந்த மாதிரி ஸ்தோத்திர ரூபமா கருடனை நாம ஆராதனை பண்ணும்பொழுது நமக்கு தீங்கா இருக்கக்கூடியதெல்லாம் விலகிறது. ஏன்னா இந்த சம்சாரமே ஒரு பாம்பு தானே, இந்த சம்சாரமாகிற பாம்பிலிருந்து நம்மளை அப்படியே கட்டவிழ்த்து விடுவிக்க கூடியவர் அல்லவா கருடன். அப்படிப்பட்டவரை நாம சேவிக்கணும்ன்றதுனால கருடனை வழிபட்டுதான் ஆகணும். ஏன்னா நமக்கு சாஸ்திரத்து மேல நம்பிக்கை வரணும்னா கருடன் மேல நம்பிக்கை வரணும். கருடன் மேல நம்பிக்கை வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவர் சாஸ்திர நம்பிக்கையை நமக்குள்ள புகுத்துவார். சாஸ்திர நம்பிக்கை புகுந்ததுன்னா எம்பெருமான் அடையிற வழி ரொம்ப சுலபமா போயிடும். இதனால நம்ம கருடனை தெரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம், நம்மள பகவத் பாகவத கைங்கரியத்துல எப்படி எல்லாம் ஈடுபடுத்திக்கணும் அப்படின்ற காரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம கருடனை போல இருக்கணும். ஒரு ஆச்சாரியன் ஒரு கைங்கரியம் சொல்றார். நம்ம பணத்தினால மாத்திரம் கைங்கரியம்னு நினைக்கிறோம், பணத்தினால கைங்கரியம் இல்ல. நம்ம உடல் உழைப்புனால, நம்ம மனசுனால, நம்ம வாக்குனால, அதாவது பல ஸ்தோத்திரங்களை சொல்றது அது ஒரு கைங்கரியம். அதே நேரத்துல நம்ம மனசுனால எம்பெருமான நினைக்கிறதும் கைங்கரியம். அதே மாதிரி எம்பெருமானுக்கு செயல் புரிவதும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது, அதாவது கோவில்ல போய் பாராயணம் பண்றது, பெருமாளுக்காக ஏதாவது பெருமாளை ஏல பண்றது, பெருமாளுக்காக கோலம் போடுறது, எல்லாமே ஒரு கைங்கரியம். அப்ப இந்த கைங்கரியத்தை எப்படி பண்ணி காண்பிச்சார் அப்படின்றதுக்காக நம்ம கருடன் தெரிஞ்சுக்கணும். அதாவது இதுக்கெல்லாம் ஒரு கரெக்டான ஒரு அவர் தான் வந்து இதுக்கெல்லாம் மாடல். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாடல் தேவைப்படுறது இல்லையா லோகத்துல, அந்த மாடலா கருடன் இருக்கேன்றதுதான் இப்ப அடியனோட சாராம்சம். இதுக்கப்புறம் விஷயத்து உள்ள போயிடலாம். அதாவது இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் அடியன் ஒன்னொன்னா விவரிக்கக்கூடிய விஷயங்களா ஒன்னொன்னா சொல்ல போறேன். முதல் விஷயம், இவர் வேதத்தின் ஸ்வரூபி அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப பெருமாள் எங்க வந்து வேதத்தை ஸ்வரூபியா கருடனை ரெக்ககனைஸ் பண்ணிருக்கார், இவர் தான் வேத ஸ்வரூபின்னு எங்க இருக்கு அப்படின்னா வேதத்திலேயே இருக்கு. அதை தவிர கண்ணன் எம்பெருமான் தானே திருவாய் மலர்ந்தழிய பகவத்கீதை, எம்பெருமானாலேயே சொல்லப்பட்டதுதான் இந்த பகவத்கீதை. அந்த பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல 30வது ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். எம்பெருமான் தான் எது எது உள்ளெல்லாம் உறைந்து இருக்கிறோம், எதெல்லாம் உத்தமமான வஸ்துவோ அதெல்லாம் நாமே அப்படின்னு காண்பிக்கக்கூடிய விபூதி யோகம். விபூத்தினா நீங்க என்ன எடுத்துக்கணும்னா எம்பெருமானுடைய சொத்து. சொத்துக்கு சம்ஸ்கிருதத்துல விபூதி அப்படின்னு பேர். எம்பெருமான் தான் சொத்துக்களை காண்பிக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் 10வது அத்தியாயம் கீதையில. அதுல எம்பெருமான் சொல்றான், மிருகாணாம் ச மிருகேந்திரோஹம் வைன தேயஸ்ச பக்ஷிணாம் அப்படின்ற, அதாவது நான் மிருகங்களிலே சிம்மமாக இருக்கிறேன், அதனாலதான் கவிதார்க்கிக சிம்மமா திருப்பி அவதரிச்சாரோ என்னோ சுவாமி. அதே நேரத்துல வைண தேயஸ்ச பக்ஷிணாம் பக்ஷிணாம் வைண தேயா, அதாவது பறவைகளுக்குள் நான் கருடனாக இருக்கிறேன் அப்படின்ற எம்பெருமான். என்ன சுவாமி பக்ஷிகள்லயே நான் கருடனா இருக்கேன்னு எம்பெருமான் சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னா, அதுக்கு நம்ம சுவாமி தேசிகன் அழகாக கீதைக்கு உரையிடும் பொழுது சொல்றார், வைணதேயஸ்ய வேகாதிசயாது வேதாத்ம, அதாவது வைணதேயர்னு சொல்லக்கூடிய இந்த கருடனானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வேகாதிசயாது, அவருடைய வேகத்தினாலும் அதே நேரத்துல வேத மயத்வாதினா அவரே வேதம் அல்லவா, நேத்திரம் காயத்ர மூச்சே திருவிருதி சிரோ நாம தேயம் யஜூம் ஷீ ஸ்வாச்சந்தியம் ந ப்ரசூதாம் ஸ்ருதி சத சிகரா விஷ்ணுதாத்மா கருத்மான். என்று சுவாமி தேசிகன் அழகாக பஞ்சாசத்தில் சொன்னது இதுதான். அதாவது கருடனே வேதம், வேத வடிவம், வேதத்துக்கு ஒரு அதிஷ்டான தேவதை தான் கருடன். அதாவது எம்பெருமான் தான் எல்லா வஸ்துவமா இருக்காரு, எம்பெருமான் தான் வேதம். அப்ப என்ன சுவாமி ஒரு இடத்துல எம்பெருமான் வேதம்ன்றேன், ஒரு இடத்துல கருடன் வேதம்ன்ற கன்ஃபியூசிங் அப்படின்னு தோணும் நமக்கு. ஆனா இதெல்லாம் ஒண்ணு கன்ஃபியூசிங்லாம் ஒண்ணு, எம்பெருமான் எல்லா வஸ்துக்கள்லயும் உறைந்து இருக்கா, ஆனா ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு ஒரு அதிஷ்டான தேவத்தையே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கான். இதுக்கு நீ தேவதையாயிரும், இதுக்கு நீர் இரு அப்படின்னு. அதுல வேதத்திற்கு வேதம் யாருன்னா, வேத சுரூபம் யாருன்னா கருடன். இத வந்து சுபர்ணோசி கருத்மான் அப்படின்ற ஸ்ருதியும் நன்றா யஜுர்வேதத்துல, அதாவது யஜுர்வேதமாகிற தைத்தரியத்துல சுபர்ணோசி கருத்மான்னு கருடனே வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேத வாக்கியத்தை தான் தேசிகன் இவ்வளவு அழகா கருட பஞ்சாசத்துல மாத்தி வச்சிருக்க. நமக்கு நம்ம ஆச்சாரியர்கள் எவ்வளவு செழுமையா நமக்கு வேதங்களை அழகா தமிழ்லையும் ஸ்தோத்திர பாடங்கள்லையும் மாத்தி வச்சிருக்கானா, அதை ரொம்ப சுலபமா நாம அறிந்துடுறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வேத பாஷ்யம் படிச்சு அதுக்கு பல வருஷம் செலவு பண்ணி சில பேரால படிக்க முடிஞ்சு சில பேரால படிக்க முடியாம இவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் போக்கியிருக்காங்க. அப்ப அப்படி கருடன் தான் வேத ஸ்வரூபம் அப்படின்றதுனால சுவாமி தேசிகன் அழகா இந்த இடத்துல தாத்பரிய சந்திரிகைன்ற பகவத்கீதை வியாக்கியானத்துல சொல்ற, வைணதேயஸ்ய வேக அதிசயாது அவருடைய வேகத்தினாலும் வேத மயத்வாதினா வேதமே உருவெடுத்ததுனாலும் அவர் எம்பெருமான் என்ன சொல்கிறான், நான் பக்ஷீனாம் வைணதேயா, நான் பறவைகளுக்குள் கருடனாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த விஷயத்த சொல்ற. அப்ப இப்படிப்பட்ட இந்த வேத ஸ்வரூபியான கருடன் என்ன காரியம் வந்து பண்ண, இப்ப பாருங்க இப்படிப்பட்ட கருடன் தான் நமக்கு எம்பெருமான் கருட சேவையில எழும் பொழுது என் மேல் இருக்கிறானே அவனே பரம்பொருள், நான் தான் வேதம், வேதம் நான், என் மேல் இருப்பவன் பரம்பொருள். வேதத்தின் சிரோபாகத்தில், வேதத்தின் சிரசு என்றால் உபனிஷதம்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில், அதாவது வேதத்தின் தலையில் வர்த்திப்பவன் எவன் என்றால் பரபிரம்மம். அப்ப ஜகத்காரணமான வஸ்துவ காரணந்து தியா அப்படின்னு சொன்னதும் ஆழ்வார்கள் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே அப்படின்னு சொன்னது யார அப்படின்னா, இந்த மேல வரானே இந்த எம்பெருமானத்தான், எந்த கருணன் மேல எம்பெருமான் அப்படி ஆச்சரியமா ஒரு காலத்துல பெரியாழ்வாருக்கு காட்சி கொடுத்தானோ, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு ஆழ்வார் கருட வாகனனாதானே பார்த்தார் எம்பெருமான. அப்ப எத்தனை பேருக்கு கருடாதி ருடனா சேவை சாதிச்சிருக்கான் எம்பெருமான். அதே நேரத்துல கருட வாகனனா இருக்கக்கூடிய எம்பெருமானத்தான் நாம பிரார்த்திக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம திருமாலை என்கின்ற ஒரு அழகிய பிரபந்தத்துல ஆழ்வார் சொல்றார். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லது ஒரு அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டிரே நம்பி நீர்கள் கருட வாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. பெருமாள் இவ்வளவு அழகாக கருட வாகனத்தில் வேதம் அத்தனையும் தரக்கூடிய கல்பக விருட்சம், வேதத்தினால் சொல்லப்படக்கூடிய காரியங்களை செய்து அவரவர்கள் அவரவர்களுக்கு விரும்பிய பயனை எம்பெருமான் தான் தரான். அப்ப அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த வேத ஸ்வரூபியா வரும்பொழுது கருட வாகனத்துல நீங்கெல்லாம் இதை விட்டுட்டு எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ நின்றுட்டு எதேதோ கேட்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, ஆத்துல மகாலட்சுமி இருக்கும் பொழுது மகாலட்சுமியின் மூத்தவளிடம் போய் எனக்கு இதை கொடுங்கோ அதை கொடுங்கோன்னு கேட்கற மாதிரி இருக்கு, மகாலட்சுமி கிட்ட எல்லாம் இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும் அப்படின்றத சுவாமி இங்க காமிக்கிறார். இது ஒரு விஷயம். ரெண்டாவது சுவாமி வந்து இன்னொரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்ற, தன் பக்தர்களை காப்பாத்துறது அப்படின்றதுல எம்பெருமானுக்கு உள்ள ஒரு துறை, அதாவது தன்னை அண்டினவர்களை எம்பெருமான் ரட்சிச்சே தீருவான் அப்படின்றத ராமாயணத்துல கொண்டு நம்ம பார்க்கணும். எத்தனை பேர் எம்பெருமானை சரணாகதி அடைந்தன, சுக்ரீவன் சரணாகதி புகுந்தான், அதே நேரத்துல பின்னாடி விபீஷணன் சரணாகதி புகுந்தான், ஒவ்வொருத்தரா சரணாகதி பண்ணும் பொழுது அதே மாதிரி அந்த மகர்ஷிகள் எத்தனை பேர் தண்டகாரண்யத்துல வந்து ராமா எங்களுக்கு இப்படி ஆயிடுத்து, எங்களை வந்து இவாள்லாம் இப்படி சித்திரவதை பண்றா அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் மனது உருகினான் அல்லவா. அப்ப பெருமாள் என்ன சொன்னார், சீத்தையை பார்த்து, சீத்தைய உன்னை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், ஆனா மகர்ஷிகளுக்கு கொடுத்த வாக்க விடமாட்டேன்னு நானே, அப்படிப்பட்ட ராமனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய கருடன். அப்ப அவர் எப்படி இருப்பார், தன்னுடைய முதலாளி எப்படி இருக்காரோ அப்படிதான் இருப்பார், அதாவது தாசன் எப்படி இருப்பான் சுவாமி எப்படி இருப்பாரோ அப்படிதான் இருப்பான். அப்ப தாசனுக்கு சுவாமி கிட்ட இருக்கிற நெருக்கத்தினால அவன் தாசத்துவம் பண்றான். அதாவது நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம், அடிமை தொழில்னு நினைக்கிறோம் தாசவர்த்தி, அதாவது தாசவர்த்தின்றது எப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் அடிமையாக இருத்தல் அப்படின்றது மிகவும் ஒரு ஒரு வெட்கி தலை குனியக்கூடிய விஷயமா நாம இந்த லோகத்துல நினைச்சிருக்கோம், அது தவறான விஷயம். நாம எப்படி அடிமையா இருக்கணும் தெரியுமா, லக்ஷ்மணனை போல அடிமையா இருக்கணும். லக்ஷ்மணன் லக்ஷ்மண பெருமாள் சொல்லும் பொழுது அழகா ஆச்சரியமா சொல்ற, எப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நான் அடிமை, அதாவது எனக்கு பிராத்தான்றதுனால நான் அடிமையா இருக்கேன்னு நீங்க எல்லாம் நினைச்சிருக்கேன் கிடையாது, நான் எம்பெருமானுடைய குணத்தில் ஈடுபட்டதனால் எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறேன், இதுதானே அவர் சொன்ன வார்த்தை. அதே மாதிரிதான் கருடனும் எம்பெருமானுடைய சகல கல்யாண குணங்கள், ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய இப்படின்னு எண்ணற்ற குணக்கடல் அல்லவா, அந்த குணக்கடலுக்கு நான் அடிமையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த குணத்தினாலேயே, அந்த குணத்தினால நாம எல்லாம் அடிமை பெற்ற மாதிரி கருடனும் அடிமை பெற்றிருக்கார். அந்த கருடனுடைய எம்பெருமான் எப்படி வந்து பக்தர்களை ரட்சிச்சான் அப்படின்றத நாம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நாம பார்க்கணும், எப்படி வந்து எம்பெருமான் வந்து கருடனை கொண்டு நிறைய ரக்ஷணம் பண்ணார் அப்படின்றது கருடனை கொண்டே நமக்கு தெரியுது. அப்ப நம்மளை கொண்டு கூட எம்பெருமான் ரக்ஷணங்களை பண்ணுவார், நம்மளை கருவியா உபயோகப்படுத்துவார் எம்பெருமான். இது அழகா வந்து ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வாயுவாகனஹா அப்படின்ற சப்தத்தினால நாம தெரிஞ்சுக்கணும். எம்பெருமானுக்கு ஒரு சப்தம், அதாவது எம்பெருமான் நாமமாயிரமேத்த நின்ன நாராயணா நரனே அப்படின்னு ஆண்டாள் சொன்னா போலே நாமம் ஆயிரமேத்த நின்றார், அந்த நாமமாயிரத்துல ஒரு ஆயிரத்துல ஒரு நாமம் தான் வாயுவாகனஹா. வாயுவாகனஹான்றதுக்கு அர்த்தம் பண்ணும் பொழுது பராசர பட்டர் என்கின்ற ஆச்சாரியர் இவ்வளவு அழகா அர்த்தம் பண்ற, பதக பத்தினா வாகயதி உத்தாரயதி அப்படின்னு அர்த்தம் பண்ற, அதாவது தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு சின்ன கெடுதல் வரும்பொழுது பதக பத்தினா, பதகம்னா இந்த பதக பத்தின்னு சொல்லக்கூடியவர் கருடன், அவருக்கு நிறைய பேர்கள் சுபர்ணஹா கருடஹா கத்ருகுமாரஹா பதகபதிஹி தார்க்ஷியஹா அப்படின்னு பல பெயர்கள் காணப்படுறது. அப்படிப்பட்ட கருடனுடைய அந்த ஒரு பிரபாவத்தை காமிக்கிறதுக்காக விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எம்பெருமானே சொல்லக்கூடியதா அமைந்திருக்கு பகவத்குண தர்ப்பணம் என்கின்ற விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானம். பராசரப்பட்டர் எம்பெருமானுடைய குணத்தை காட்டும் கண்ணாடி என்கின்ற வகையில் இதை வந்து அமைச்சிருக்க. எம்பெருமான் குணம் எப்படிப்பட்டது அப்படின்னா, தன்னுடைய பிரித்தியர்களை கூட தனக்கு கீழே தனக்கு வேலை செய்கிறவாளை கூட உடனே தன்னுடைய பக்தர்களை காப்பாற்ற அனுப்புற. அப்ப அப்படி கருடனை வந்து எம்பெருமான் அனுப்புறதை காண்பிக்கக்கூடிய திருநாமம் தான் வாயுவாகனகா. அதாவது தாம்ஸ்ட பிரபல ஹேதுபிஹி பதிதானபி வாயுனா, அதாவது எவ்வளவு கஷ்டத்தினால் பீடிக்கப்பட்டுள்ளனர் இந்த மக்கள். கஷ்டம் எப்படிப்பட்டதுன்னா சர்ப்பத்தை போன்றது, அதாவது பாம்பு போல கஷ்டம். பாம்பு மாதிரி நம்மள பல கஷ்டங்கள் சுத்தி முறுக்கி பிடிச்சு வச்சுருக்கு. அதாவது நம்ம லைஃப்லயும் பல கோப்ராஸ் நம்மள பிடிச்சிருக்கு. அந்த கோப்ரால இருந்து நம்மளெல்லாம் விடுவிக்கிறோம்னா கருடனுடைய ஒளி போர், கருடனுடைய ஒளி போர், இரண்டுமே போர். கருடன் ஒளிப்பட்டாலும் கருடன் ஒளி கேட்டாலும் உடனே அந்த பாம்புகள்லாம் தெரித்து ஓடுவதை போல நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் ஓடிடும்ன்றதை காண்பிக்க தான் இந்த வாயு வாகனான்ற சப்தம். இப்ப நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது, இவர் எப்படி வந்து இந்த காப்பாத்துதல்ல ஈடுபட்டார் அப்படின்றத நாம பார்க்கணும். அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் கஜேந்திர மோட்சம் கதை தெரிஞ்சிருக்கும். அதனால கஜேந்திர மோட்சத்தை படியன் சொல்றதுல அடியனுக்கு வந்து நோக்கம் இல்லை. ஆனா கஜேந்திர மோட்சத்துல எப்படி காப்பாத்தினான்றத சொல்றதுல அடியனுக்கு ரொம்ப நோக்கம். இத அழகா பராசர பட்டர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்ற, எப்படி எம்பெருமான் காப்பாத்தினான்னா எம்பெருமானுக்கு நமஸ்காரம் இல்ல, எம்பெருமானுடைய வேகத்திற்கு நமஸ்காரம் அப்படின்ற. கரிப்ரவர பிரம்மிதே பகவத ஸ்வராயை நமஹா. அதாவது அந்த கரி, அதாவது அந்த ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அந்த தூம்புடை கை வேளம், அத ஆழ்வார் சொல்றார். பெருமாள் நரையூர், உங்களுக்கு எல்லாருக்கும் கல்கருடன் கோவில் தெரிஞ்சிருக்கும். அதாவது நாச்சியார் கோவில் என்றும் சம்பிரதாயத்துல திரு நரையூர் என்று க்ஷேத்திரத்தில் கல்கருடனாக எம்பெருமான் அந்த கருட பகவான் எழுந்திருக்க. அங்க எம்பெருமான் வந்து வஞ்சுளவல்லி நாயக்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் எழுந்திருக்க. அந்த எம்பெருமான திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ணும் பொழுது இப்படி மங்களா சாசனம் பண்ற, பூவாய புல்லூர்ந்து வந்து துறைவேடம் மூவாமை நல்கி முதலை துணித்தானை தேவாதி தேவனை செங்கமல கண்ணனை நாவாயுளானை நரையூரில் கண்டேனே. எவ்வளவு அழகு தமிழ், தமிழ் இப்படி இருக்கணும் தமிழ்னா. தூவாய புல்லூர்ந்து, தூவாய புல்லூர்ந்தான், அதாவது அந்த புள்ள எப்படி ஊர்ந்தார் அப்படின்றத காமிக்கிறார். அதாவது பெருமாள் எல்லா புரோட்டோகாலையும் மீறின இடம் வந்து கஜேந்திர மோட்சம். அதாவது ஒரு ராஜா, பெருமாள் ராஜா, அது லோகத்துல உள்ள ராஜாக்கே அத்தனை புரோட்டோகால், கார் இப்படி திறக்கணும் அப்படி திறக்கணும், இவன் வந்து திறக்கணும் அவன் வந்து திறக்கணும், இத்தனை மணிக்கு திறக்கணும், இவாள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், எவ்வளவு ஒன்றும் இல்லை திருண்டு இது ஆள்றது இவாளுக்கே பெரிய புரோட்டோகால்னா. எம்பெருமான் ஜகத் சமஸ்தத்துக்கும் ஒரே அதிபதி, பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் தான் இந்த உலகங்களை படைத்தான். அவன் அதிபத்தியம் பண்ணக்கூடிய இந்த லோகத்துல அப்ப அவனுக்கு எவ்வளவு புரோட்டோகால்ஸ் விஸ்வக்சேனர் வகுத்திருப்பேன். ஏன்னா விஸ்வக்சேனர் தான் பெருமாளுக்கு மந்திரி. பெருமாள் சின்ன குழந்தை, பெருமாள் ஒரு யுவா, குமார யுவா. அந்த குழந்தைய ட்ரெயின் பண்றது யாருன்னா பல நேரத்துல வந்து விஸ்வக்சேனர் தான். அப்ப அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அந்த குழந்தை சர்வஜ்ஞன். அப்ப சர்வஜ்ஞனுக்கு எல்லாம் தெரியும். சில நேரத்துல புரோட்டோகால கூட மீறிடுவார் பெருமாள். காரணம் தன் பக்தர்கள் தான் பெருமாளுக்கு முக்கியமே தவிர தன் புரோட்டோகால் தான் பெருமாளுக்கு இரண்டாம் பட்சம். பாதுகையை சேவிச்சுக்கல, பிராட்டி அழைச்சிக்கல, கட கட கட கடன்னு போய் கஜேந்திர மோட்சத்துல பெருமாள் பண்ண விஷயத்த பட்டத்ரி நாராயணியத்துல சொல்றார். இப்படி சுத்வா ஸ்தோத்ரம் நிர்குணஸ்தம் சமஸ்திரம் பிரம்மேஷாத்யைஹி நார்ஹமித்ய பிரயாதே சர்வாத்மாத்வம் பூரி காருண்ய வேகாத் தார்க்ஷ்யாரூடஹ பிரேக்ஷிதோ பூஃப் புரஸ்தாத். அதாவது அந்த யானையோட கூக்குரல் கேட்டவொடனே எம்பெருமான் அந்த எப்படி போடணும்னா துறைவேடம், அந்த துறைவேடத்துக்கு மூவாமை நல்கி அந்த கஜேந்திரனுக்கு உடனே வந்து மோட்சத்தை கொடுக்கணும்ன்ற அந்த வேகத்தினால பெருமாள் ஓடினாராம். அப்ப மற்ற தேவர்கள் பிரம்மேஷாத்யைஹி பிரம்மன் சிவன் இவெல்லாம் நான் இல்ல பரபிரம்மம், நான் இல்ல பரபிரம்மம்னு கைமேல தூக்கிட்டாளாம். ஏன்னா நான் பரபிரம்மமா இருந்தா தானே போக முடியும். ஏன்னா கூப்பிறது என்ன, ஆதி மூலத்தை கூப்பிடுறது. ஆதி மூலம் நான் இல்லையே, நான் இல்லையேன்னு எல்லாரும் கை கூப்பிட்டாளா? கை கூப்பும்பொழுது பெருமாள் வேதாத்மா அவனால கருடனால அவர் மேல அப்படி பறந்து போறாரு. அதை யோசிச்சு பாருங்க அந்த காட்சியை. அதாவது எல்லாரும் கை கூப்பிட்டா, நான் வரல நான் வரலன்னு கஜேந்திர மோட்சம் பொழுது, அப்ப வந்த ஒரே ஒருவர் யாருன்னா எம்பெருமா. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா பரபிரம்மம் யாருன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணுமா நாம எல்லாம்? அப்ப கஜேந்திர மோட்சத்துல யார் காத்து அருளினானோ, ஆதி மூலம்னு தான் பொதுவான சொற்றொடர் தான், பரபிரம்மத்தை கூப்பிடுற சொற்றொடர்ல எம்பெருமான் கருடாருடனா வந்துதானே காப்பாத்தினா. அப்ப மத்த தேவர்கள் என்ன சொன்னான்றத பட்டத்ரி சொல்ற. இப்ப பட்டத்ரிக்கு எந்த ஞானம் பாருங்க, பட்டத்ரி நாராயணத்துல உருகி உருகி கண்ணனை பார்த்தவன். அந்த பட்டத்ரி சொல்றார் இப்படி, பிரம்மேஷாத்யி பிரம்ம சிவன் இவர்கள்லாம் நார்கம் நார்கம், நான் இல்ல நான் இல்ல அப்படின்னு அவ வந்து இதுல இருந்து விலகி போயிட்டான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு அந்த காப்பாத்தக்கூடிய சம்பவம், எம்பெருமான் வந்து அப்படி ஒரு துறையினால வந்து அங்க காப்பாத்தினான். இதுல கருடனுக்கு என்ன பங்கு? இப்ப என்ன சுவாமி எதுதோ வெளில போயிட்டேடா அப்படின்னு பார்த்தா, இல்ல இல்ல கருடனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். கருடன் தானே இந்த வேகத்துல போன எம்பெருமான். அதாவது வேகத்தை சொல்லும் பொழுது சுந்தரகாண்டத்துல ரொம்ப அழகா சொல்லுவேன், முதல்ல வாயு வேகம், அடுத்தது மனோவேகம், அடுத்தது கருடனோட வேகம். சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் சேமிச்சு வாழ்க்கை நல்லா தெரியும். ஹனுமான் எந்த ஸ்பீடுல அப்படி லங்கையை நோக்கி போனார் அப்படின்னும் பொழுது, முதல்ல வாயு வேகத்துல போனாரா, முதல்ல அப்பாவோட வேகத்துல போனார், அப்புறம் அப்பாவோட வேகம் பத்தல, அடுத்தது அவருடைய மனசினுடைய வேகத்துல போனார் ஹனுமார், அது கூட பத்தலன்னு தோணித்து, கருடோபமா கருடனை உபமா, அதாவது கருடனை சொல்லக்கூடிய அளவுல அந்த ஸ்பீடுல போனாரா. இந்த தேவர்கள்லாம் பார்த்து சொல்லக்கூடிய விஷயத்த வால்மீகி பகவான் நம்ம கண் முன்னாடி அழகா காண்பிக்கிறார். எத்தனை காமிக்ஸ் படிச்சாலும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் வருமா? அதாவது அது அப்படியே படம் போட்டு காண்பிப்பார் வால்மீகி பகவான், எப்படி இங்கிருந்து அங்க போற, எப்படி ஒவ்வொரு விஷயமும் வர்ணிக்கப்படுறதுன்னு. இது உண்மையா நடந்தது, அதாவது இது இதிகாசம். இதிகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இது இப்படியே நடந்தது, நடந்தது அப்படியே பதிவு செய்யப்பட்டது. நம்ம கம்பெனியில மினிட்ஸ்ன்னு சொல்றோம், இந்த மாதிரி அதாவது அந்த நடந்த விஷயத்தை அப்படியே எழுதுறது இல்லையா, அந்த மாதிரி இந்த நடந்த விஷயம் இங்க இதுதான் அப்படின்றது நன்றாக தெரியுது. அப்ப பாருங்க, வேதாத்மாவானவர் இந்த மாதிரி பக்த பாகவதர்கள் தன்னை அண்டினவர்களை காப்பாத்த உடனே படையெடுத்துருவார், அவ்வளவு வேகமா அவர் போனதை வந்து சுவாமி இங்க பதிவு. அதே மாதிரி சரி, இவர் வந்து எம்பெருமானுக்கு மாத்திரம்தான் இந்த காரியம் பண்றாரா, அப்ப பிராட்டிக்கு இந்த காரியம் பண்ணலையான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது நம்ம சம்பிரதாயத்துல என்ன விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல அப்படின்னா, நாம எம்பெருமான பிராட்டியோட சேர்ந்த பரதத்துவமா ஒத்துருவோம். அதாவது பெருமாள் ஈஸ்வரன், பிராட்டி ஈஸ்வரன். அதனாலதான் ஆழ்வார்கள் சுவாமி தேசிகன் எல்லாம் சொல்லும் பொழுது, உண்டொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, உண்டொடியாள் திருமகளும். அதே மாதிரி இங்க சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது, உண்டொடியாள் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவாளி என்ற உயிரெல்லாம் உய்ய, பந்துவரை நகர்வாட வசுதேவர்க்காய், மன்னவர்க்கு தேர்ப்பாக நாகி நின்ற அப்படின்னு ஆச்சரியமா சொன்ன. அப்ப ஒன்றுடையாள் திருமகனோட சேர்ந்த எம்பெருமானுக்கு இவர் இருக்காரா அப்படின்னா, வாகனமா அப்படின்னா, ஏன்னா பெருமாளுக்கு என்ன சுவாமி, பெருமாளுக்கு அடிக்கின்றே போறாள், பெருமாளுக்கு இவ்வளவு அழகா தாசவிருத்தி பண்றாரு. தாசவிருத்தினா பெருமாள் என்ன சொல்றாரோ அது செய்யறது, உடனே போய் கஜேந்திர ரக்ஷணம் பண்ணலையா? அதே மாதிரி பெருமாளுக்கு அப்படி பண்ணாருன்னா, அவ சகாவா எங்க இருந்தாருன்றத பின்னாடி சொல்ல போறேன்னு சொல்லியிருக்கேன், ராமாயண விஷயத்த சொல்றேன். அப்ப இப்படி எல்லாம் பெருமாளுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு தாயாருக்கு ஏதாவது பண்ணிருக்காரா அப்படின்னா, அதையும் ஆள வந்தார் அழகா சொல்ற. காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா. அதாவது வேதாத்மாவானவர் விககேஸ்வரரானவர் உனக்கு வாகனமாக உள்ளார் அப்படின்றத அழகா பதிவு பண்ற. அதாவது பெருமாளுக்கு எப்படி வாகனமா வந்து கருடன் இருக்காரோ அதே மாதிரிதான் பிராட்டிக்கும் வாகனமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருந்தா அந்த நாள்ல இருக்கக்கூடிய ரவிவர்மாவுடைய ஓவியங்கள் எல்லாம் எடுத்து பாருவோம். ரவிவர்மா ஓவியத்துல எம்பெருமானோட சேர்ந்த பிராட்டியா இருப்பான். அதாவது கருடன் மேல கருட வாகனம்னா ரவிவர்மா படம் போடும் பொழுது எம்பெருமான் பிராட்டி ரெண்டு பேரும் சேர்த்துதான் அந்த கருடன் மேல படம் போட்டேன். அப்ப இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்ல, ஊருலகத்திற்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். கருடனானவர் பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானத்தான் சொல்றேன். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்றது. எப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படின்னா, விஷ்ணு பத்னியும் மகிம் தேவியும். என் பிராட்டியை சொல்லும் பொழுதெல்லாம் பெருமாள், பெருமாளை சொல்லும் பொழுதெல்லாம் இதேதான், ரேஷ்ட தய லக்ஷ்மிஷ்ட பத்னியோ. அத அப்ப வேதமே பிரித்து பார்க்க முடியாது. நான் பிரித்தக்கு அபிதத்தே ஸ்ருதி அபி, வேதத்தினால கூட பிராட்டியும் பெருமாளையும் பிரித்து சொல்லாத பொழுது கருடன் மட்டும் பிரித்து ஒரு காரியம் பண்ணுவார் என்ன? நிச்சயமா பண்ணிருக்க மாட்டார். அப்ப கருடனும் பிராட்டி பெருமாள் இருவருக்கும் சேர்ந்து தாசவருத்தி பண்ற அப்படின்றது இதுல இருந்து தேரக்கூடிய விஷயம். அதே மாதிரி வேதங்கள்ல சொல்லும் பொழுது கூட கருடனையும் எம்பெருமானையும் சேர்த்துதான் சொல்றது. அதாவது வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, சயேவம் சந்தோகோ அதம் ஆஸ்தாய ஏதம் அத்வானம் அனுசமச்சரத்து. அதாவது எம்பெருமான் சந்தோ ரூபியாக இருக்கக்கூடிய கருடன் மீது எப்பொழுதும் எழுந்தருளியே சஞ்சரிக்கிறான் அப்படின்னு வேத வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு. நிறைய வேத வாக்கியங்கள் இருக்கு. கருடன் சொல்லும்பொழுது ஒரு வேத வாக்கியம் சொல்லி விட்டுட முடியாது. அதனால இங்க வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறதுக்காக இந்த வேத வாக்கியத்தை சொன்னேன். இப்படி வேதத்துல எம்பெருமானும் எப்படி வேதத்துல எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் அதாவது சுவாமியும் சுவாமினியுமா இருக்காளோ அதே மாதிரி இங்கேயும் அதேதான். எம்பெருமான் கருடன் வந்து கருடன் எப்படி எம்பெருமானுக்கும் எம்பெருமாட்டிக்கும் கைங்கரியம் பண்ண அப்படின்றது நல்லா தெரியும். சரி, இப்ப இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அவர் தாசவிருத்தி பண்ண இப்ப ஆளவந்தாரோட ஸ்தோத்திரம் தான் நமக்கு மெயின் பாயிண்ட். அதை வச்சுட்டுதான் இப்ப நாம எல்லாத்தையும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். தாச சகா வாகனமாசனம் த்வஜஹ யஸ்தே விதானம் வ்யஜனம் த்ரயீமய. இவர்தான் த்ரயீமயர் அப்படின்னு, த்ரயீன வேதம்னு அர்த்தம், வேதமே உருவெடுத்தவர். மயட்டுன்னு ஒரு பிரத்யம், அது சம்ஸ்கிருத விஷயங்கள், அதுக்குள்ள அதிகம் போகாம விஷயம் சொல்றேன். அதாவது மயட்டுனா அதுவே உருவெடுத்தவர். அப்ப வேதமே இவர், இவர் தான் வேதம் அப்படின்னு அந்த சப்தமே சொல்றது. அதாவது நாம உச்சரிக்க கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் அவரை வந்து நம்ம சுலபமா ஈஸியா சொல்லிட்டே போயிடலாம். அப்ப தாசகா தாசவிருத்தி எப்படி பண்ணாருன்றத அழகா நம்ம பார்த்தோம். சகா சகாவை இப்ப நாம முக்கியமா பார்க்க வேண்டும். சகா அப்படின்ற விஷயம் எங்க தெரிய வருது அப்படின்னா ராமாயணத்துல தெரிய வருது. என்ன சுவாமி, ராமாயணத்துல ஆஞ்சநேயர் தான் இருந்த, நீங்க என்ன புதுசா ஏதோ கருடன் எழுத்துன்னு வந்து விடுறேன், இது ஏதோ வேற ஏதோ ஒரு புது கதையா இருக்கேன்னு நாம எல்லாம் யோசிப்போம். புது கதை இல்ல, ராமாயணத்துல இருக்கிற கதை தான். ராமாயணத்துல என்ன இருக்கோ அது இதிகாசம், இதிகாசத்துல என்ன இருக்கோ அது நடந்த விஷயம். அதாவது ராமராவண யுத்தம்ன்றது ரொம்ப கடுமையா இருந்த சமயம். அதாவது ஒரு யுத்த களத்தை வால்மீகி மாதிரி நாம வந்து பார்த்திருப்போமான்றது சந்தேகம் தான். அதாவது வார் ஃபீல்டு இப்படி அணு அணுவா வந்து ஒவ்வொரு வாரும் எப்படி நடந்தது, ஒவ்வொருத்தரும் யார் கூட வந்து சண்டை போட்டா, எப்படி நடந்தது அந்த சண்டை, எவ்வளவு குரூரமா இருந்தது அப்படின்னு எல்லாம் வால்மீகி மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அடியன் சொல்லி காமிக்கிறேன் பாருங்களேன். சுந்தரகாண்டத்துல ரொம்ப அழகா வருது, பிரஹஸ்தனுடைய சுதன், அதாவது பிரகஸ்தன்ற மந்திரி ராவணனுக்கு, ராவணன்ட்டு இருக்கிறது எல்லாமே துர்புத்தி, பிரகஸ்தன் ஒருத்தன், பிரகஸ்தனோட புள்ள ஜம்புமாலி, ஜம்புமாலிய வதம் பண்றார் ஹனுமான். ஜம்புமாலி வதம் பொழுது எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க வால்மீகி, கதமூரு கதம் பாகு. இது அடியன் எப்பவுமே சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவேன். காரணம் என்னன்னா, எங்க கையு எங்க காலு எங்க தொட எங்க முட்டி எதுவுமே தெரியலையா, கதமூரு கதம் பாகு இப்படி ஒரு அடி அடி அடின்னு அடிச்சாரா ஹனுமான். ஏன்னா அப்படி சால விருட்சத்தினால அடிக்கக்கூடிய அடி, அதாவது ஹனுமார்த்தை எந்த ஆயுதமும் இல்லை, இந்த ஜம்புமாலி போன்ற துஷ்டர்கள் கையில பெரிய பெரிய வில்லெல்லாம் இருக்கு, பெரிய பெரிய அதாவது அவ தபஸெல்லாம் பண்ணி வில்லு வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட போராடினான், ஆனா எதுவும் இவர்கிட்ட நிக்க முடியல. அப்படிப்பட்டவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, கதம் ஊரு கதம்பாவும் அடிச்சு அடியில எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்ற, இப்படி வந்து ஒரு ஒரு அணு விஷயத்தையும் வர்ணிக்கக்கூடியவர் வால்மீகி. அந்த வால்மீகி பகவான் சொல்ற இந்த நாகாஸ்திரத்தினால யுத்தகாண்டத்துல எல்லாரையும் கட்டினான் இந்திரஜித். இந்திரஜித் கட்டினதுனால எல்லாரும் நாகாஸ்திரத்தினால கீழே விழுந்தான். அப்ப நாகாஸ்திரத்தில் பிடியிலிருந்து விடுவிக்க யாரால முடியும் அப்படின்னா, வந்தே காருத்மதீம் பிருத்யாமணிஸ்தோமைஷ்ச பாதுகாம். சுவாமி தேசிகன் அழகா மரக்கத பத்தியில இந்த விஷயத்த சொல்ற, வந்தே காருத்மதீம் பிருத்யா, அதாவது கருடன் பச்சை, அப்படி கருடன் பச்சைன்னு சொல்ற வழக்கமா, இப்படி ஒரு பிரயோகம் இருக்கு. அதாவது பச்சை மரகத கல் இருக்கு இல்லையா, அந்த மரகத கல்லுக்கு ஒரு முக்கியமான விசேஷம் இருக்குன்றது சொல்லப்படுறது. அந்த மரகத கல்லை பார்த்தாலே இந்த நாகங்கள்லாம் தெரிச்சு ஓடிவிடுமா. இப்ப நம்ம கிட்ட மரகதம் இருக்கான்னே டவுட் தான், கிட்டே ஏதோ ஒன்னு இருக்கு, ஆனா மரகதம் ஒரிஜினலான அந்த பச்சை மரகதம், அது கருட மணினே பேரு அந்த மணிக்கு. அதனாலதான் குலசேகர் ஆழ்வார் சொல்லும் பொழுது, பக்தாபாய புஜங்க காருட மணி த்ரைலோக்ய ரக்ஷாமணி. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, அவன் மணிவண்ணன் அல்லவோ, அந்த மணிவண்ணன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, காருட மணியை ஒத்து இருக்கான். பாருங்க சுவாமி, எம்பெருமானை சொல்லி கருடனை சொல்றது நியாயமா, கருடனை சொல்லி எம்பெருமானை சொல்றது நியாயமானா, இந்த இடத்துல ஆழ்வார் சொல்ற கருடனை சொல்லி எம்பெருமானை சொல்றதுதான் நியாயம். ஏன்னா வந்தே காருத்மதியும் விருத்தியா, கருடமணியை போன்று பக்தர்களுடைய அபாயத்தை போக்கக்கூடியவன் கண்ணன் அப்படின்னு காமிக்கிறார் முகுந்த மாலைன்ற ஸ்தோத்திரத்துல. அப்ப எப்படி கருடமணியா இருக்கக்கூடிய அந்த மரகத பச்சை கல் வச்ச உடனே தெரிச்சு ஓடுமோ சர்ப்பங்கள் எல்லாமே, அத போல எம்பெருமான் கண்ணனுடைய திருநாமம் அப்படின்ற. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இவருடைய அந்த கருடன் அனுபவிச்ச பிரகாரம் தெரியுது. இத சொல்லக்கூடிய வாக்கியங்களும் உண்டு, கிருஷ்ணேதி மங்களம் நாம யஸ்யவாச்சி விவர்த்ததே தஸ்மை நஷ்யதி ராஜேந்திர மகாபாத்தக கோட்டையா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சொல்றது, கண்ணன் எம்பெருமான பார்த்த உடனே மகா பாபங்கள் எல்லாம் சர்ப்பங்களை போல பெரிய பெரிய பாபங்கள் ஒன்னொன்னு, கார்கோட்டகன், வாசுகி, அதே மாதிரி தக்ஷகன், அதே மாதிரி பத்மன், மகாபத்மன், இந்த மாதிரி பெரிய பெரிய பாம்பெல்லாம் நம்ம சுத்தி ரெடியா இருக்கு, எப்படா ஒரு அடி போடலாம்னு. அதெல்லாம் எப்படி ஓடுறதுன்னா, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொன்னோடே ஓடி போயிடுறோம். நம்ம எத்தனை திருநாமங்களை நம்ம லைஃப்ல சொல்றோம், அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இதுதான். அதாவது நம்மளுடைய பாபங்கள்னா இதெல்லாம் வந்து எப்படின்னா, முன்னாடியே செய்துக்கூடிய ஒரு, அதாவது நம்ம பாபங்களிலிருந்து விடுபடவும் பாபங்களுடைய அந்த அந்த விஷயங்கள்லாம் நம்மள தாக்காத இருக்கவும் பெருமாளுடைய நாம சங்கீர்த்தன். அப்ப இது அழகா சொல்ற, கிருஷ்ணேதி மங்களம் நாம, கிருஷ்ணன் என்கின்ற சொற்றொடர் மங்களத்தை குறிக்கிறது. அப்படி மங்களவாச்சியான கிருஷ்ணனை யார் சொல்றாடோ, தஸ்மை நஷ்யதி ராஜேந்திர மகாபாதக கோட்டையாக, மகாபாதகங்கள் எல்லாம் நஷ்யதி, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது, எல்லா பாபங்களும் தீனில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் எவ்வளவு அழகா சொல்ற. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ற இந்த கருடனானவர் எப்படி அந்த மணி, இந்த கருடமணியை வச்ச உடனே நாகங்கள் ஓடுறதும், அந்த மாதிரி எம்பெருமான் கண்ணனுடைய திருநாமத்தை சொன்னாலே ஓடி போயிடும்ன்றது குலசேகர ஆழ்வார் திருவள்ளுவர். எவ்வளவு அழகா நம்ம ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அந்த வேத கருத்தை எடுத்து வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. வேத கருத்து அசாதாரணமானது இல்ல சுவாமி, வேதம் ரொம்ப, அதுக்கு பேரே தமிழ்ல எவ்வளவு அழகா வச்சிருக்கா, அதுதான் நான் சொல்லுவேன், மறை அப்படின்னு வச்சிருக்கேன், மறைத்துதான் சொல்லு. வேதத்தை வேதத்தெல்லாம் பெரிய பெரிய ஆங்கிலேயர்கள்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா, அது ஒரு குரு சிஸ்லூஷையில வந்திருந்தா அந்த வேதத்தினுடைய அர்த்தங்கள் நல்லா குறிக்கும். வேதம் எப்படின்னா ஒரு குலஸ்திரிய போல, அதாவது ஒரு நல்ல பெண்மணிய போல, நல்ல பெண்மணி கணவனிடம் எப்படி நடந்து கொள்வாளோ அந்த மாதிரி வேதம் நமக்கு அர்த்தங்களை சொல்லும். அந்த அர்த்தங்கள் நமக்கே தெரியக்கூடியது, எல்லாருக்கும் தெரியக்கூடியது அன்று. அப்ப அந்த வேதத்தின் அர்த்தங்கள் ஒழுங்கா தெரியணும்னா நாம கருடனை சரணாகதி பண்ணணும். இப்ப கதைக்கு வந்துடுறேன். ராமாயணத்துல என்ன நடந்தது, நாகபாஷத்தினால இவர் பீடிக்கப்பட்டார். நாகபாஷத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருந்தது, ராமனா புலம்புற, ஐயோ இப்படி ஆயிடுத்து இப்படி ஆயிடுத்து, ராமன் புலம்புறத்துக்கு வழியே கிடையாது, சர்வாத்மா அவன் தான் எம்பெருமான், அவனே லோகேஸ்வரன், அதாவது கருணா காகுஸ்தன். ஆழ்வார் சொல்லும் பொழுது கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலுக்கு உய்த்தனன். தயரதன், அதாவது தசரதனுடைய குமாரனா பிறந்து அவன் பட்ட பாடல்லாம் நம்ம யோசிச்சோம்னா என்னென்னோ பேசிட்டு இருக்கோம். அதாவது எம்பெருமானை பத்தி எதெல்லாம் பேசணுமோ அதை விட்டுட்டோம், அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப எம்பெருமான் பண்ண அவ்வளவு காரியங்கள், மனுஷ்ய லீலைகள், ஒரு மனுஷனா வந்து எப்படி நடந்துக்கணும்னு காண்பித்தான். அந்த ராமனுக்கு கருடன் உபகாரம் பண்ண வர இந்த நாகாஸ்திர படலம், அதாவது இதை சொல்லும் பொழுது அழகா வந்து இவர் பட்ட, இவர் வரவே இல்லை ஆக்சுவலா, கருடன் மேலேயே தான் இருக்கார். இவருடைய ஒளி கேட்கப்படுறது, இவருடைய ஒளியானது பார்க்கப்படுறது, பட்ட உடனே ஓட்டம்தான், எல்லா நாகங்களும் விடுவிக்கன, மொத்த சேனையும் திருப்பி எழுந்திருத்து, ராமனுடைய மொத்த சேனையும் திருப்பி கொடுக்கப்பட்டது. அதனால ராமன் நீங்க யாரு சுவாமி அப்படின்னு கேட்க, யார கருடனை பார்த்து தன்னுடைய வாகனம், அதாவது எம்பெருமான் மனுஷனா இருக்கேன்றத பூர்த்தியா காமிக்கிறார் சுவாமி. பெருமாள் ஒரு விஷயத்துல ஈடுபட்டாருன்னா அவர் அந்த ஈடுபாட்டிலிருந்து குலைக்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு கான்சென்ட்ரேஷன் எம்பெருமான். அதாவது தான் ஒரு காரியம், அது பெருமாள் அனாயாசமா பண்ற, நாமெல்லாம் கான்சென்ட்ரேஷனா ஒரு காரியம் சாவதானமா பண்ணாலே அதுல பல பிரச்சனை வரும். ஆனா எம்பெருமானுக்கு அது ரொம்ப அசாதாரணமா நடக்கிறது. அப்ப கருடன் சொல்ற, லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாசோஸ்மி ராகவ. அப்ப ராகவனை பார்த்து எம்பெருமான் சொல்ற, ராகவனை பார்த்து கருடாழ்வார், லோகநாதஸ்ய ராமஸ்ய, ராமனுடையவும் இந்த லோகத்தை எல்லாம் ஆளக்கூடிய ராமனுடையவும் சகா தாசோஸ்மி, நான் தான் அவருக்கு வேலையாளாக இருப்பவன், சகா நான் தான் அவருக்கு உற்றன்பனாக இருக்கக்கூடியவன். மித்ரபாவம் ரொம்ப முக்கியம். அதனால எம்பெருமானே சொல்ற, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எஸ்ய, அதாவது மித்ரபாவத்தினால் வந்தாலும் அவனை சரணாகதி அடைந்தான் என்றால் கைவிடக்கூடாதுன்னு எம்பெருமான் திருவுள்ளம் ராமாயணத்துல அதனால ராவணனே வந்தாலும் ஐஷின் வாண்ட பெருமாள் அந்த அளவு பெருமாள் வந்து உற்ற நண்பனா இருக்காருன்றத வேத வாக்கியம் காமிக்கிறது. சுகிருத்து அப்படின்னு சொல்றதே அந்த சுகிருத்தா பெருமாள் நடந்து காண்பிச்சார் ராமாயணத்துல. அப்ப இவன் தான் பரபிரம்மன்றது நன்னா தெரியும். சரி, இது இப்ப இவர் நடந்து காண்பிச்ச சகாத்வத்துக்கு. இப்ப பாருங்க, தாச தாச சகா வாகனம், வாகனம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்செடுத்து. ஆசனம் துவஜஹா, துவஜம் துவஜ படத்துல இவர் இருந்ததுன்றது வந்து அசாதாரணமானது. எம்பெருமானுக்கு கருட கொடிதான் துவஜமா இருக்கு. அப்ப அந்த கருட கொடிய இதெல்லாம் வந்து பரிபாடல்ன்ற தமிழனுடைய பழைய விஷயங்கள்ல எல்லாம் கூட, அதாவது ரொம்ப முதுமையான தமிழனுடைய விஷயங்கள்ல கூட பரிபாடல்ல கருளக்கொடி அப்படின்னு நிறைய இருக்கு. ஆழ்வார் நிறைய இடத்துல சொல்றாரு, ஆறும் ஆளும் கருளக்கொடி உடையார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப எல்லாருமே அதை வந்து பாசுரம் பாடியிருக்கா. அதுல அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதர அதிசயம் தெரியறது எம்பெருமானுடைய கருட கொடின்றது வேற யாருக்கும் கிடையாது. அசாதாரணமான கொடி, இந்த கருட கொடியை வச்சு கண்ணன் பண்ண ஜாலத்தை இதுவே அனுபவிக்கணும். இது வரைக்கும் ராமன் பண்ண ஜாலத்தை அனுபவிச்சு, இப்ப கண்ணன் பண்ற ஜாலத்தை. அந்த கண்ணனானவன் எம்பெருமான் மதுரையை வந்து திருப்பி மீட்டு உக்ரசேனருக்கு கொடுத்து, கம்சன் கிட்ட இருந்து கம்சனுடைய கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து அவளை விடுபட்டு வச்சு, அவளை உட்காத்தி வச்சு தன்னுடைய திருப்பி உக்ரசேனருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன். உக்ரசேனருக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கு அப்புறம் தான் நடந்ததெல்லாம் தெரியறது அவருக்கு. உக்ரசேன பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் ஜராசந்தன் வந்து திருப்பி போர் புரிய ஆரம்பிக்கிறான். ஜராசந்தன் வந்தவன் மாத்திரம் இல்லாத காலவை, அதாவது ஒரு எதிரி வந்தா பரவாயில்ல, எல்லா பக்கமும் எதிரி வந்துட்டே இருக்கா திருப்பி திருப்பி. ஜராசந்தன் கிட்டத்தட்ட 17 முறை திருப்பி திருப்பி மதுரா மூது போர் தொடுத்துட்டே இருக்கான். கண்ணனும் பலராமனும் விட்டு விட்டு அடிச்சுட்டே இருக்கா, திருப்பி திருப்பி விடாத அடிக்கிறான். ஆனா அவளுக்கு என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா, இப்ப திருப்பி ஒரு இன்னொரு புது எதிரி வந்துட்டான், அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவா கருடனை கூட்டுதான் ஆலோசனை பண்றா. கருடன் வந்து இவர்களுக்கு எப்பவும் உற்ற துணையா இருக்காருன்றத காண்பிக்க கூடிய இந்த விஷயம். கருடனை கூட்டு பெருமாள் சொல்ற, இப்ப இந்த மக்களை எல்லாரையும் காக்க வேண்டியது என்னுடைய கடமை. நானும் அண்ணாவும் ஜராசந்தன் ஒருத்தனா இருந்தா போர் புரிஞ்சிருவோம். ஆனா இப்ப ஜராசந்தனும் பெரிய சேனையோட வரப்போறான். ஜராசந்தன் மாத்திரம் வரல, இன்னொரு எதிரியும் வரான். இப்ப இந்த எதிரிகள் எல்லாம் சமாளிக்கும் பொழுது இந்த மக்களுக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது. அப்ப இவாளுக்கு ஒரு பாதுகாப்பான நிவாசத்தை நாம ஏற்படுத்தணும். எவ்வளவு அழகா பாருங்க, நிவாச சரணம் சுகிருத்து. இவாளுக்கு நிவாசம், அதாவது இவர்கள் நன்றா வந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நாம ஏற்படுத்தணும். கருடா நீ போய் இதை வந்து இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு பெருமாள், பலராமர், அப்புறம் வந்து கருடன், இவா மூணு பேருக்கும் நடந்த சம்பாதம். இது ஹரிவம்சத்துல இருக்கு இந்த விஷயங்கள்லாம். அப்ப அங்க போய் கருடன் வந்து என்ன பண்றார், சரி எம்பெருமானுக்கு வந்து எந்த இடம் உயர்த்தியா இருக்கும் அப்படின்னு குஷஸ்தலின்ற நகரத்தை பாக்குற. மதுராவே அழகான கேபிட்டல், நல்ல சென்டர் பிளேஸ் தான். சென்டர் பிளேஸ விட்டு நாம ஒரு குக்கிராமத்துல இடம் வாங்கினா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி, இது ஒரு கடல் ஓரத்துல இருக்கு இந்த குஷஸ்தலி. அப்ப இது எப்படி இருக்கும்னு பெருமாளுக்கு பாக்கணும். அதுக்காக அந்த குஷஸ்தலின்ற நகரத்தை வந்து கருடன் பார்த்து சொல்றார், சுவாமி அது சாதாரண நகரம் இல்ல, அதை பாத்துட்டு வந்துட்டார், விசிட்டிங் பண்ணிட்டு வந்துட்டார், அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு இந்த நாள் வந்து இந்த வீடெல்லாம் காமிக்கிறவா மாதிரி கிடையாது. கருடன் வந்து ஒரு இடத்த பார்த்தாருன்னா அப்படியே கண்ணாலே, ஏன்னா பட்சிகளுக்கு கண்ணுடைய கூர்மை அதிகம். அதனாலதான் வந்து ஆண்டாள் சொல்லும்பொழுது சொல்றா, அதாவது புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அதாவது இந்த புல்கெல்லாம், அதாவது இந்த பட்சிக்கெல்லாம், புல்ல பக்ஷி, பட்சிக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய புள்ளரையன், அப்படி அந்த புள்ளரையனுடைய கண் பார்வை எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப தீக்ஷ்ணமானது. அவர் பார்த்த உடனே இது இது இங்க இங்க இருக்கு, இது இது இப்படி இப்படி இருக்கு. அவரே வேதம் வேற, வேதம் வந்து வேதம் ஒண்ணு ஒரு விஷயத்தை ஆராய புகும் பொழுது நல்லது தீயது எல்லாத்தையும் ஆராய். இப்ப நமக்கு எத்தனையோ கேள்விகள் நம்ம மனசுல வரும், நாம சரியான மதத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா, இது சரியா தப்பா, எவ்வளவு கேள்விகள், அத்தனை கேள்விகள் தான் வேதம். அந்த வேதம் அப்படியே போய் நின்று ஒரு இடத்த பாக்குறது, அப்படிப்பட்ட இடத்த குஷஸ்தலின்ற இடத்த வந்து பாக்குற. குஷஸ்தலியை பார்த்து அந்த நகரத்தை வந்து பெருமாள் வந்து திருப்பி ரிப்போர்ட் பண்ற, எப்படி இருக்கு குஷஸ்தலி அப்படின்ற அந்த இடத்த வந்து ரிப்போர்ட் பண்ற. அதான் பின்னால துவாரகை ஆக போறது. இப்ப உங்களுக்கு துவாரகைக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டே வரேன். அப்ப அதெல்லாம் எப்படி இருக்கு சுவாமி அப்படின்னா, சுவாமி ரத்தனங்கள் நிறைந்தது அந்த கடல், அந்த ரத்தனங்கள் நிறைந்த கடல்ல கொஞ்சூண்டு இடத்த அவர் நமக்கு கொடுத்துட்டாருன்னா விஸ்வகர்மாவை கூட்டு தடபுடலா நம்ம ஒரு நகரத்தானும், அதாவது அவர் பேசும்பொழுதே அவர் அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு, அதாவது அதுல கருடன் பேசுறத நீங்க எல்லாம் கவனிக்கணும், அதாவது கருடன் ஹரிவம்சத்துல பேசுறா நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ன்றதுனால அடியன் ரொம்ப சொல்லாம விடுறேன். அதுல அவர் காமிக்கிற ரத்னங்கள் நிறைந்தது சுவாமி அந்த இடம், நீங்க அங்க நிச்சயமா வரணும். அந்த இடம் உங்களுக்கு ராஜ வீதிகளும், அதே மாதிரி பெரிய பெரிய இடங்களை ரொம்ப அழகா நிர்மாணம் பண்றதுக்கும், தேர்ந்த பட்சிகளும் அதே நேரத்துல இந்த இருக்கக்கூடிய இந்த மிருகங்கள்லாம் நல்லா சஞ்சாரம் பண்றதுக்கு இடமும், ஏன்னா எல்லாரும் இருக்கணும், மக்கள் மாத்திரம் இல்ல மக்களோட சேர்ந்து இயற்கையும் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு அப்படின்றது அழகா வந்து கருடன் வந்து அங்க காண்பிக்கிற பெருமாளுக்கு. இப்படி காண்பிச்ச உடனே எம்பெருமான் வந்து சரி என்ன பண்ணலாம்னு பலராமரோட ஆலோசனை பண்ணி உடனே அதை கட்டுறதுக்கு பிளான் பண்ணி துவாரகைன்ற நகரம் அமைக்கப்படுறது. துவாரகைய அமைச்சதுக்கான முழு பொறுப்புக்கு காரணம் கருடன். அப்ப கருடன் எப்படி ஒரு நிவாசத்தை பெருமாளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த, நம்ம லக்ஷ்மண பெருமாளை பாக்குறோம் ராமாயணத்துல, பெருமாளுக்காக எல்லா காரியத்தையும் நான் பண்றேன், நீங்களும் மதனியும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சுத்தும் பொழுது, அதாவது அந்த அந்த காற்றை ரசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கறேன்னு எப்படி லக்ஷ்மண பெருமாள் வந்து நின்னாரோ, அதே போல அந்த இளையாழ்வார் எப்படி இருந்தாரோ, அதே போல கருடனானவரும் எம்பெருமானுக்கு ஒரு நிவாசத்தை ஏற்படுத்தி கொடுக்க இப்படி ஒரு துவாரகை. இன்னைக்கு நாம துவாரகைன்ற நகரத்தை கண்ணால பாக்கணுமே, அந்த துவாரகைக்கு காரணம் கருடன் சுவாமி. அப்ப அப்படிப்பட்ட கருடன் அப்படின்றது தெரியும். இதனால எம்பெருமானுக்கு எப்படி ஒரு உபகாரம் பண்ணியிருக்காருன்றது நல்லா ஸ்பஷ்டமா தெரியும். மூணாவது விஷயம், நம்ம சம்பிரதாயத்துல இவரை வந்து பெரிய திருவடி அப்படின்னு சொல்றேன் சுவாமி. திடீர்னு பெரிய திருவடின்ற சப்தத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா, அடியன் வந்து சப்தசாஸ்திரம் வாசிக்கிறதுனால அப்பப்ப சப்தத்தை பத்தியும் வந்து சஞ்சாரம் பண்ணாதான் சப்தசாஸ்திரம் ஏதோ தெரியுதுன்னு நினைப்பான். அதனால நம்ம அந்த சொற்களுக்குள்ளேயும் போய் ஆராயும். சொற்கள்னா சொற்கள் மாத்திரம் கிடையாது, சொற்களால பொருளோட சேர்ந்த சொற்கள் தான் அடியன் சொல்றோம். அப்ப பெரிய திருவடி அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கருடனை கொண்டாடுகிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, ஹனுமாரானவர் ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை புரிந்து தன்னுடைய ராமாயண காவியத்துல சிறிய திருவடின்ற பேரை வந்து அவருக்கு, அவர் திருவடினா வேற ஒண்ணும் அர்த்தம் இல்ல சுவாமி, ஸ்ரீபாதம்னு நம்ம சம்ஸ்கிருதத்துல சொல்றோம் இல்லையா, அதாவது கோவில்ல பெருமாளை ஏழை பண்றவாள தூக்குறவான்னு சொல்றது இல்ல, ஏழை பண்றவாள நாம என்ன சொல்றோம், ஸ்ரீபாதம் தாங்கிகள் அப்படின்னு சொல்றோம்ல. ஸ்ரீபாதத்தினுடைய தமிழ் தான் வந்து திருவடி அப்படின்றது. ஸ்ரீபாதம் திரு அடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீபாதம், பெரிய திருவடி, சிறிய திருவடி. பெரிய திருவடி நித்தியசூரிகளுக்கு எல்லாம் பெரிய திருவடி, இங்க இவர் சின்ன திருவடி, அதாவது ஹனுமாரானவர் சிறிய திருவடி. அவர் நம்மளுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஆச்சாரியர் ஹனுமார் தானே, ஆச்சாரியின் ஸ்தானத்துலதான் ஹனுமார்னு அஸ்வதாச்சாரிய திருக்குழந்தை ஆண்டவன் சொல்லுவார்னு அஸ்வதாச்சாரியன் சொல்லிட்டு இருப்பார். அப்படி ஆச்சாரிய ஸ்தானத்தை அடைந்த ஹனுமார் நமக்கு பல உபதேசங்களை பண்ணிருக்க. அப்ப கருடன் எப்படி பெரிய திருவடி அப்படின்ன பொழுது சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சொல்றார், ஓடும் புள்ளேரி சுடும் தந்துடாய் நெடு நின்றவை ஆடும் அம்மானே. இது நம்மாழ்வாருடைய பாசுரம். இதற்கு திரமிடோபரிட தாத்பரிய ரத்னாவளியை வகுக்கும் பொழுது சுவாமி தேசிகன் சூரியனாம் ஸ்வைர சேவ்யே அப்படின்னு அழகா சொல்ற, நித்திய சூரிகளுக்கெல்லாம் அப்படி நடுநாயகமா இருக்கக்கூடிய கருடனால சேவிக்கப்படுபவரே சூரியனாம் ஸ்வைர சேவ்யே, அப்படி ஆனந்தமா என்னைக்கும் சூரிகள்னால, அதுக்குதான் கருடன் பாடுபடுற சுவாமி. இப்ப ஒண்ணும் இல்ல, நாமளும் போய் பரமோதத்துல பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே, இத பண்றதுக்காக தான் கருடன் பாடுபடுற. இதுக்காக தான் அவர் என்ன அவதாரம் பண்ணார், பெரியாழ்வாரும் அவதாரம் பண்ண, பெரியாழ்வார அவதாரம் பண்ணி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு எம்பெருமான் மேல பாடி அந்த பரதத்துவத்தை நிரூபணம் பண்ண, வல்லபதேவனுடைய சபை பாண்டிய சபையில போய் கருடாம்சர், இவரே கருடாம்சர், வேற கருடன் இல்ல, இவர் தான் கருடன். அப்ப அந்த கருடாம்சரா இவர் இருந்து அந்த பாண்டியனுடைய சபையில புருஷ சூக்தாதிகளை கொண்டு நிரூபணம் பண்ண. புருஷ சூக்தம் எல்லா வேதத்திலையும் இருக்கக்கூடியது. புருஷன் யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு தான். அந்த மகாவிஷ்ணுவை சொல்லக்கூடிய புருஷ சூக்தத்தையும் மற்ற இதிகாச வேத பிரமாணங்களை பூர்வாச்சாரியர்களுடைய, அதாவது பெரியாழ்வாருக்கு முன்னாடி இருந்த ஆழ்வார்களுடைய அத்துணை பிரபந்தங்களையும் தமிழ் வேதம், ஏன்னா மதுரைன்றது வந்து தமிழ்ச்சங்கம், தமிழ்ச்சங்கத்துல போய் வெறும் சம்ஸ்கிருதம் மாத்திரம் சொல்லி நிரூபணம் பண்ணா அந்த நாள்ல ஒத்துக்க மாட்டான், அந்த நாள் ஒத்துக்க மாட்டான், இந்த நாள்ல சம்ஸ்கிருதமே வேண்டான்றா, அதனால சம்ஸ்கிருதம் மாத்திரம் சொன்னா ஒத்துக்கல, ஆனா ரெண்டுத்தையும் சேர்ந்தார். ஆழ்வார் உபய வேதாந்தி. நம்ம சம்பிரதாயத்துக்கு இருக்கிற பெரிய கண் என்னன்னா, நாம உபய வேதாந்தி, சம்ஸ்கிருதம் ஒரு கண்ணாகவும் தமிழ் ஒரு கண்ணாகவும் சேர்ந்த ஒரே சம்பிரதாயம். அப்ப அப்படி வல்லபதேவனுடைய சபையில கருடாம்சரான இவர், ஏன்னா வேதம் தானே பெருமாளை காமிக்க முடியும், அதனால இவரை பெருமாள் நியோகம் பண்ணார். வடபெருங்கோயிலுடையான், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் வடபெருங்கோயிலுடையான், அந்த எம்பெருமான் இவர சொப்னத்துல தேவர் போய் அங்க வந்து இதை ஸ்தாபியும். நாம பின்னாடி நிக்கிறோம் இதுக்கு, நாம பரதத்துன்றதை நீ சொல்லும் பொழுது நாம தானே நின்னோம். அப்ப ஆழ்வார் சொல்ற, எனக்கு மண்வெட்டி தெரியும், எனக்கு அந்த கடப்பாறை எல்லாம் தெரியும், ஏன்னா நான் பூ கைங்கரியம் பண்றேன், புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அந்தனன், எனக்கு இவ்வளவுதான் சுவாமி தெரியும் அப்படின்னு உடனே, நீ கவலையே படாத, அத்துணை வேதங்களும் உமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த வேதாம்சரை தூண்டி விட்ட பெருமாள் வேதத்தை நன்னா பறக்க வல்லபதேவனுடைய சபையில சொல்ல வச்சு அவர் அவ்வளவு அழகா அந்த வேத பிரதிபாத்தியன் நாமேன்றதை ஸ்தாபிக்க வச்சு அந்த பொற்கிழியை அறுக்க வைத்து தான் பரம்பொருள்ன்றத புருஷ சூக்தாதிகள்ல சொன்னபடி காண்பித்து அருளினர் அந்த எம்பெருமான். இப்ப எவ்வளவு விஷயங்கள் நம்மளால பார்க்கப்பட்டிருக்குன்றத நம்ம கொஞ்சம் அப்படியே பார்க்கணும். இவர் தான் வேதஸ்வரூபி, அதனால நமக்கு தெளிந்த ஞானம் கிடைக்கும். கருடன் ஆராதனை பண்ணா நமக்கு தெளிந்த பரபிரம்மம் யாருன்னு சீக்கிரமே தெரிய வந்துடும். அதாவது சீக்கிரம் இல்ல, பார்த்தவர்களே தெரிஞ்சுக்கணும். கருடன் மேல யார் இருக்காரோ அவர் தான் பரபிரம்மம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப எல்லாம் யோசிக்கவே வேண்டாம். அடியன் பல தடவை சொல்லுவேன், ஒரு பரபிரம்மத்துக்காக நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியான சில அடையாளங்கள், அதாவது பெருமாள் கிரீடம் சாத்தின்னு இருக்காரு, அதுக்கு கூட கருடன் தான் காரணம். அதையும் சொல்ல போறேன். அதாவது முதல் விஷயம், வேதத்தினால்தான் நமக்கு ஐயம் திரிபற ஒரு விஷயத்தை காண்பிக்க முடியும். அதாவது நாம நேரா பார்க்கக்கூடியதுனாலேயும் ஒரு அனுமானத்தை பண்றதுனாலேயும் கூட சில தவறுகள் நேரலாமோ எனவும், இவன் பெருமாளா இல்லையா அப்படின்ற டிபேட், இவன் பெருமாளா இருக்கக்கூடுமோ அப்படின்ற அனுமானம், இதெல்லாம் தாண்டினது வேதம். அப்ப அந்த வேத ஸ்வரூபியான கருடன் நம்ம சேவிக்க சேவிக்க, அவரை ஆராதிக்க ஆராதிக்க, சுவாமிக்கு எப்படி அப்புள்ளார் கருட மந்திரத்தை உபதேசிச்சு அந்த ஔஷத கிரி மேல அவர் நிறைய தர தேசிகன் ஆவர்த்தி பண்ணி ஆவர்த்தி பண்ணி அந்த ஹயக்ரீவனையே நேரா சாட்சாத்தரிச்சாரோ, அப்படி நமக்கும் கருடனை உபாசனை பண்ண உபாசனை பண்ண உபாசனைன்றது அவரை திருப்பி திருப்பி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் செய்து அவரையே மனனம் செய்வதனால் எம்பெருமானுடைய நன்றாக கரந்த பாலுள் நெய் எள்ளில் இருக்கக்கூடிய எண்ணெய் போல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை வந்து நம்ம நன்னா தெரிஞ்சுக்க கூடிய அறிவு, கூர்மையான புத்தி, இதெல்லாம் நமக்கு அருள்வார் கருடன். இப்ப கருடனை தெரிஞ்சுக்க கூடிய முதல் விஷயமே இந்த வேதத்தினால பிரதிபாதிக்கப்பட்டதுனால வேதமே நமக்கு காண்பிக்கக்கூடிய பொருள். இரண்டாவது விஷயம், அவரை போல நாம பண்ண வேண்டிய பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்கள். இந்த கைங்கரியங்கள் கருடனை போல நாம கைங்கரியம் பண்ணணும். மூணாவது விஷயம், அவருடைய வேகம். நம்ம வேகத்தை தான் முதல்ல பார்த்தோம். அந்த வேகத்தினால என்னென்ன ஏற்பட்டது அப்படின்னா பல்லுயிர்கள் ரட்சிக்கப்பட்டது. அதே மாதிரி இது மாத்திரம் இல்லாத இந்த சாஸ்திரத்து மேல நமக்கு ஒரு நல்ல விசுவாசத்தை ஏற்படுத்துறது கருட ஆராதனையினால ஏற்படுறது அப்படின்றது தெரியறது. அதே மாதிரி பெருமாளுக்கு ஒரு நல்ல சகாவா இருந்து அவர் பண்ண காரியங்கள், இதனாலலாம் நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, இந்த எம்பெருமானை முழுமையாக அறிய நம்ம கருடனை முழுமையா படிக்கணும். அதாவது கருடன் தான் எம்பெருமானை காண்பிக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகம் கருடனை ஒழுங்கா படிக்க படிக்க எம்பெருமான ரொம்ப கிட்ட அடைஞ்சுடலாம். அதாவது ஷார்ட்கட்னு சொல்றோம் இல்லையா, அதாவது நம்ம பெரிய பெரிய வேதங்கள் படித்து அதை பிடிச்சு இதை பிடிச்சு இதை மொத்தத்தையும் கரைச்சி குடிச்சு இதை கரைச்சி குடிச்சதுக்கு அப்புறமும் நிறைய சந்தேகம் வந்துடும், இவன் பரபிரம்மா அவன் பரபிரம்மா. இந்த புத்தகங்களை கரைச்சி குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஞானம், கருடனை பத்தின ஞானம் எவ்வளவு அவசியம் அப்படின்றது. அதே மாதிரி தன்னை காக்க வல்லவார சர்ப்பங்கள்ல இருந்து காக்கக்கூடிய ஒரு மூர்த்தியா இருக்க, அதாவது இந்த லோகத்துல நமக்கு பல கஷ்டங்கள், சர்ப்பங்கள்லாம் என்ன சுவாமி, சர்ப்பங்கள் நமக்கு வர துக்கங்கள் இல்லையா? நம்ம லோகத்துல துக்கத்தை நிறைய பாக்குறோமே, துக்கம் வரும்பொழுதெல்லாம் நம்ம மனசு இந்த இறைவன் இருக்கிறானா இல்லையான்னு ஒரு மனது ஊஞ்சலாடுறது. ஊஞ்சலாடும் போது கருடனை நினைக்க வேண்டாமா? இதெல்லாம் ஒரு சர்ப்பங்கள், இந்த சர்ப்பங்கள்லாம் கருடனுடைய ஒளிப்பட்டாலும் ஒளிப்பட்டாலும் ரெண்டு எப்படி அந்த மரகத கல்ல பார்த்த உடனே ஓடுறதோ அத மாதிரி ஓடி போயிடுன்றது நமக்கு தெரியணும். அதனால நமக்கு கருட உபாசனை தேவைப்படுறது. இதே போல எம்பெருமானுக்கு இவர் கிரீடம் கொடுத்த கதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது எம்பெருமானுக்கு இந்த கிரீடம் அப்படின்றது கணன் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது கருடனார். என்ன சுவாமி திடீர்னு வேற ஒரு புது கதை சொல்றேன், ஏதோ கருடனை பத்தி சொல்லி முடிச்சிருவேன்னு பார்த்தா கருடனை பத்தி நீண்டுட்டே இருக்கேன்னா, கருடனை பத்தி இன்னும் சொல்லி முடிக்கல, இன்னொரு ரெண்டு நிமிஷம் முடிச்சுரும். ஒண்ணு, அதாவது எம்பெருமான் யோக நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் பார்க்கடல்ல. அப்ப பிரகலாதனுடைய குமாரன் விரோசனன், விரோசனன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தான். எம்பெருமானுடைய சயன அழகு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு ஆழ்வார் எவ்வளவு அழகா அனுபவிக்கிறார். அந்த எம்பெருமான் அரைச்சி வந்த ஆடையின்மே சென்றதாமின் சிந்தனையே, ஒவ்வொரு அவயவம் அவயவமா தேசிகனும் பாணாழ்வாரும் அனுபவிக்கிறத பார்த்தா வேற யாரும் இல்ல, பாணாழ்வாரும் சுவாமியோ அப்படியே அண்ணாவும் தம்பியும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அது இது பூர்வாள்லாம் ஒத்துட்டுது, அடியன் சொல்றது பத்திரம் இல்ல, பூர்வாள்லாம் சொல்றது, அதாவது பாணாழ்வார் எப்படி திருப்பாணாழ்வார் தன் அமலநாதிபிரான்ல எம்பெருமான ஆபாத சூடம், அதாவது திருவடியிலிருந்து திருமுடி உடல் அனுபவிச்சாரோ, அதே மாதிரி சுவாமி தேசிகன் பாதாம் போஜம் ஸ்பிருஷதி பஜதே அப்படின்னு சொல்லக்கூடிய திருவடி நிலையிலிருந்து சிரசி அப்படின்னு தலை வரைக்கும் எம்பெருமான் அனுபவிச்சாரே பகவத் தியான சோபானத்துல, இரண்டு மூன்று அப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தான் விரோசனன். திடீர்னு ஒரு துர்புத்தி விரோசனனுக்கு எம்பெருமானுடைய கிரீடத்தை களவாடினான். இந்த கிரீடம் களவாடப்பட்ட உடனே அதை எடுத்துன்னு ஓடி போய் இதுக்கு போயிட்டான், பரவாயில்ல பாத்தாளத்துக்குள்ள போய் ஒழிஞ்சுட்டான். பாதாளத்து உள்ள ஒழிஞ்சிருந்த உடனே பெருமாள் கிரீட்டம் இல்லாமல் இருந்தார். இதெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு சிரிப்பா இருக்கும், பெருமாளுக்கு கிரீடம் இல்லையா, பெருமாள் முதல்ல யோக நித்ரை பண்ணியிருந்தாரு, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா இதுல கருட பிரபாவத்தை சொல்றதுக்காக, அதாவது வேறு ஒருத்தர் தூக்கி விடுறதுக்காக பெருமாள் பண்ற லீலைகள் இதெல்லாம் நம்ம பார்த்தா தோணும். பெருமாளுக்கு அந்த கிரீடத்தை, அதாவது ஒரு பிரளய காலத்துல மது கைட்டவர்களை அழிச்சு வேதத்தையே கொண்டு வந்த மதுசூதனன் ஹயக்ரீவன் அல்லவா, அந்த ஹயக்ரீவனுக்கு தன்னோட கிரீடத்தை மீட்க தெரியாதா, இல்ல கிரீடம் போறதுக்கு முன்னாடியே தெரியாது, எல்லாம் தெரியும். கருட பிரபாவத்தை வெளிக்கொணர்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நமக்கு யோசனை வரும், பல நேரம் இந்த மாதிரி யோசனை தான் வரும். அதாவது எதுக்காக பெருமாள் இதெல்லாம் பண்றாருன்னா, வேறு ஒருத்தர் காண்பித்து கொடுக்கறதுக்காக. அப்ப கருடன் அழகா காண்பித்து கொடுக்கறதுக்காக கருடனை அனுப்பித்தார். கருடனுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு துவந்த யுத்தம் ஏற்பட்டது, விரோசனனுக்கும். அப்புறம் விரோசனன் இருந்து பெருமாள் அந்த பெரிய நல்ல பெரிய கிரீட்டம், அந்த பெரிய கிரீட்டத்தை வாங்கிட்டு கடகட கடகட கடகடம் திருப்பி வர, வாயு வேகம் மனோவேகம் கருட வேகம், கருட வேகத்துல வந்துட்டு இருக்க. இப்ப வரும்பொழுது சரியா கண்ணன் பெருமான் எழுந்திருக்கான். அந்த கண்ணன் பெருமானை பார்த்து இவன் தானே பரபெருமம் அப்படின்னு டக்குன்னு போய் அவன் தலையில கிரீடத்தை சூட்டிட்டான். இந்த கிரீடம் நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப பெரிய கிரீடம். அது இந்த குட்டி குழந்தையான கண்ணனுடைய தலையில பொருந்தித்து. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சுவாமி? கிரீட்டம் மற்ற தேவர்களுக்கு கிடையாது சுவாமி, மற்ற தேவர்கள்லாம் வேற மாதிரியான கிரீட்டம். இந்த கிரீட்டத்தை பத்தி இன்னொரு நாள் தீர்க்கமா சொல்றேன். அதாவது ஏன் எம்பெருமான் கிரீட்டத்தை வச்சுருக்கான்னு தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கேன். அதாவது ஒரு கிரீட்டம் எம்பெருமானுக்கே அசாதாரணமானதுன்றதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரீடத்தை வச்சு இவன் தான் பரமாத்மா சொல்லிடலாம். சிவன் பிரம்மா முதலானவர்களுக்கு எப்பவும் ஜடதான், அப்ப அவள்லாம் பரபிரம்மமா ஆக முடியாது. அவள்லாம் பரபிரம்மம்னு எந்த இடத்துலயும் இப்பயே பாருவாங்க. கஜேந்திர பக்ஷத்துல எவ்வளவு அழகா பார்த்தோம், பிரம்மேஷாத்யி பிரம்ம ஈசனி வாழ நான் இல்ல நான் இல்ல அப்படின்னு நகர்ந்த பொழுது பெருமாள் ஓடி வந்து கஜேந்திரனை காப்பாத்தினான். அத போல இந்த கிரீடமும் பெருமாளுக்கு அசாதாரணமானது அப்படின்னு பாஷ்யகாரர் சுவாமி தேசிகன் எல்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கா. இப்படி பெரிய திருவடியினுடைய பெருமையானது சுவாமி தேசிகனாலையும் ரொம்ப அழகா கருட பஞ்சாசத்துல நிறைய ஸ்லோகங்கள்ல காண்பிக்கப்பட்டது. அடியன் வெறும் நேத்திரம் காயத்ர மூச்சேன்ற ஒரே ஒரு ஸ்லோகத்தை தான் அடியன் சொல்லி காண்பித்த, அது கூட அடியனால அந்த அர்த்தத்தை சரியா பகிர முடியல. அப்படி கருடனுடைய பிரபாவம் இருக்கு. அதே நேரத்துல சுவாமி தேசிகனே இந்த கருட பஞ்சாசத்தை வந்து சொல்லும் பொழுது பல பல வர்ணனைகள் பண்றேன். அதாவது எம்பெருமான் எப்படி பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சைன்னு ஐந்து நிலைகள்ல எழுந்திருக்கணும், அதே மாதிரி கருடனும் பரவியூக பர பரன்ற அந்த பரமபதத்துல எம்பெருமானுக்கு எதிரிக்கே எழுந்திருக்காராம். இது அழகா வந்து சுவாமி தேசிகன் அந்த இடத்துல கருட பஞ்சாசத்துல காண்பிக்கிறார். அது எப்படின்னா எதிர்க்கையே எழுந்திருக்கான் அப்படின்னு சுவாமியினுடைய வர்ணனம். அதே நேரத்துல வியூகாவதாரம்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் வியூக வாசுதேவனா எழுந்திருக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிராண அபான தியான உதான சமானன்னு ஐந்து வாயுக்கள். இப்ப பாருங்க கருடனை சேவிக்கிறதுனால இந்த வாயு எல்லாம் கரெக்ட் ஆகும். அதாவது நாம படுகின்ற வெளி துன்பங்களுக்கு கர்மா காரணம், அந்த கர்மானால பாம்புன்ற அந்த கர்மா பிடிக்கப்படும் பொழுது கருடனை நம்ம வேண்டணும். அதே நேரத்துல இந்த மாதிரி உள்ள உபாதைகள்லாம் வரும்பொழுது பிராண அபான வியான உதான சமானன்னு ஐந்து ரூபங்கள் கொண்ட கருடனையும் சுவாமி தேசிகன் அழகா காண்பிக்கிறார். அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு கருடன். அடுத்தது மூணாவது விபவம். விபவாவதாரம் தான் கத்ருவுக்கு குமாரரா பிறந்தார். தன் தாயினுடைய வருத்தத்தை போக்கினவர் அல்லவா கருத்மான் கத்ரு குமாரான். எப்படிப்பட்ட தாய்! அதாவது தான் ரொம்ப சீராட்டி பெற்ற அந்த கருடன் தன் தாய் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அதாவது தன்னுடைய மற்றொரு அன்னையா இருக்கக்கூடிய அந்த கத்ருவினால வந்து துன்புறுத்தப்படுறா இந்த வினத்தைன்ற கருடனுடைய தாய். வினத்தையினுடைய அந்த அந்த ஒரு வைனத்தேயர்னு இவருக்கு திருநாம் கருடனுக்கு, அந்த வினத்தை வந்து இவளை அடிமையா வச்சிருந்துருக்கா, வினத்தை வந்து அடிமைப்பட்டு இருக்காடுறத கேட்ட கருடன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அமிர்தத்தெல்லாம் ஹரணம் பண்ணிட்டு வந்த. அதனாலதான் இந்த கருட மந்திரம்ன்றது ஐந்து அக்ஷரங்களை கொண்ட மந்திரம். அதனாலதான் சுவாமி தேசிகனும் என்ன பண்ணார், கரெக்டா கருட பஞ்சாசத்துல இந்த கருட பஞ்சாசத்தை டிவைட் பண்ணும்பொழுது ஐந்தா பிரிச்சார். ஏன் சுவாமி எப்படி வேணா பிரிச்சிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும், ஆனா சுவாமி ஐந்தா தான் பிரிச்சார். முதல்ல பரவியூக வர்ணகம், அடுத்தது அமிர்தாகரண வர்ணகம், அடுத்தது நாகதமன வர்ணகம், பரிஷ்கார வர்ணகம், அத்புத வர்ணகம், ஐந்து வர்ணகமா பிரிச்சார். ஏன்னா இது இந்த கருடனுடைய மந்திரமானது ஐந்து எழுத்துக்களை கொண்ட மந்திரம். அப்ப அந்த ஐந்து எழுத்துக்களை கொண்ட மந்திரத்தை வந்து இது உள்ள சொல்லியிருக்கேன் இந்த கருட பஞ்சாசத்து உள்ள அப்படின்றத காமிக்க நம்ம ஆச்சாரியர்கள் எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கா சுவாமி. நமக்கு மந்திரத்துக்கு எத்தனை எத்தனை குவாலிட்டிஸ் எல்லாம் தேவை, அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம கிடையவே கிடையாது. அப்போ ஒரு மந்திரத்தை ஜபிச்சு அதுல இருந்து பலன் வந்து எவ்வளவு கஷ்டமான காரியம், அதெல்லாம் ரொம்ப சுலபம் பண்ண சுவாமி தேசிகன். பல அவருடைய ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் ஸ்ரீஸ்துதி எல்லாம் சேவிச்சு வாழ்க்கை எல்லாருக்கும் அந்த பலன்றது வந்து கண்கூடா தெரியும். அப்படி இந்த ஐந்து வர்ணகங்கள் மூலமாக அந்த ஐந்து பஞ்சவர்ணி ரகசியம் ஷாட்குண்யஸ்மேர சப்தஸ்வர அப்படின்னு சுவாமியை சாய்க்கிறார். இப்ப பஞ்சவர்ணி ரகசியம் அப்படி ஐந்து வர்ணங்கள், வர்ணம்னா எழுத்துன்னு அர்த்தம், ஐந்து வர்ணங்களை கொண்ட ரகசியமா இருக்கக்கூடிய மந்திரத்தை சுவாமி தேசிகன் 52 ஸ்லோகங்கள்னால ஐந்து வர்ணகங்களாக பிரித்து சொன்னது நமக்கு இன்னொரு அற்புதமான விஷயம். இப்படி சுவாமி தேசிகனுடைய இந்த கருட பிரபாவம் அப்படின்றது சுவாமி தேசிகனை விட்டு இப்பாடிய இந்த கருட பிரபாவத்தை பார்க்கவே முடியாது. இப்பாடியன் சொன்ன பல விஷயங்கள், பல விஷயம் இல்ல, ஒரு விஷயம் கூட விடாத சுவாமி தேசிகன் சொன்னதுதான். ஆனா சுவாமி தேசிகன் சொல்லி நிறைய சொன்னதை அடியனாலும் பூர்த்தியா சொல்ல முடியல. அதனால கருடனுடைய பிரபாவம்ன்றது ஒரு அளப்பற்கரியது, பிரபாவத்தை நம்மளால இவ்வளவுதான் அப்படி அப்படி நம்மளுடைய சங்கோச்சப்படுத்தி பார்க்க முடியாது. அதனாலதான் ஆண்டாள் சொல்லும்பொழுது எஸ்தே விதானம் யஜனம் திரையமயான்னு இப்ப பார்த்தோம். விதானம்னா என்னன்னா மேல வந்து பெருமாளுக்கு வந்து ஒரு ஒரு ஷா ஒரு ஒரு ஒரு மறைப்பா இருக்கிறது. பெருமாள் விளையாடும் பொழுது பெருமாள் காரியம் பண்ணும்போது ஆண்டாள் எவ்வளவு அழகா சொல்றான், மேலால் பறந்த வியில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானே. அதாவது பெருமாள் விளையாடிட்டு இருக்கான கண்ணன், அப்படி கண்ணன் விளையாடும் பொழுது எம்பெருமான் மேல அப்படி கருடன் வந்து நின்னுண்டு பெருமாளுக்கு வந்து ஒரு விதானம் மாதிரி இருக்கிறார். விதானம்னா அந்த சூரிய ஒளியிலிருந்து பெருமாளை ரட்சிக்கிறார். அதெல்லாம் பெருமாளை நீங்க உடனே கேட்பீர்கள், பெருமாளே சூரிய பல சூரிய ஒளிகளுக்கு இல்ல, ஆனா இருந்தாலும் மனுஷிய பெருமாள் நாடகம் ஆடும் பொழுது அதுக்கேத்த மாதிரி கருடன் காரியம் பண்ற, அதாவது அந்த டிராமா கேத்த மாதிரி நடிக்க தெரியணும். அதெல்லாம் கருடன் அழகா பண்ணி காமிச்ச. அதனால்தான் ஆண்டாள் அழகா சொல்றா, மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகன். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்களேன், ஆண்டாள் வினதை சிறுவன்றா கருடனை பார்த்து. அதே நேரத்துல அங்க சொல்லும் பொழுது புள்ளறையன்னா இங்க வினதை சிறுவன் சொல்றான். ஏன் வினதை சிறுவன்னா வினதைக்கு ரெண்டு குமாரர்கள், இவர் இளையவர், அதனால வினதை சிறுவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி வினதையினுடைய குமாரரா இருக்கக்கூடிய இந்த வைணதேயர் அவர் பண்ண மற்றும் பல சாகசங்கள்லாம் வந்து தொடர்ந்து சொல்லணும்ன்றது அடியனுடைய எண்ணம் நிறைய இருக்கு. இன்னைக்கு சொல்லி முடிச்சுட்டேன்ற கதை இல்ல, இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இது கருடனுடைய அனுகிரகத்தினால அந்த கருடனே தலைக்கட்டி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு, ஏகோ விஷ்ணோர் த்விதீயஸ் த்ரிசதுர விதிதம் பஞ்சவர்ணி ரகசியம் ஷாட் குண்யஸ்மேர சப்தஸ்வரகதி ரணிமாத்யஷ்ட சம்பன்னவாத்மா தேவோ தர்வீகராரிர் தசசத நயனாராதி சாகசிரலக்ஷே விக்ரீடத் பக்ஷகோடிர் விகடயது பயம் வீதசங்கியோ தயோனஹா. நம் பயங்களை எல்லாம் காத்திருள வேண்டும் அந்த கருடன் சுவாமி தேசிகன் எப்படி வந்து தன்னுடைய கருட பஞ்சாசத்துல பிரார்த்திச்சாரோ, எப்படி விஷ்ணு ரதஹா அதாவது விஷ்ணுவினுடைய தேரா இருக்கக்கூடிய விஷ்ணு ரத தண்டகோயம் அப்படின்னு கருட தண்டகத்துல பிரார்த்தித்தாரோ, அப்படி கருடன் மேல நமக்கு வர ஈடுபாட்டினால நமக்கு வரக்கூடிய பலன்கள் எல்லாத்தையும் நாம பார்த்துட்டோம். அதனால இனிமே கருடனை வந்து ரொம்ப ஸ்ரத்தையா நாம உபாசனை பண்ணா நமக்கு விளங்காத ஒரு விஷயம் கூட இருக்காதுன்னு பெருமாள் திருவடியில இதெல்லாம் ஆச்சாரியால் எப்படி எப்படியோ அனுகிரகம் பண்ணியிருக்கா. அடியன் தவறா சொல்வதற்கு வாய்ப்பு அதிகம், ஏன்னா நடுவுல அடியனுடைய மந்த மத்தியினால ஏதாவது தவறு நேர்ந்திருக்கலாம். அந்த தவறெல்லாம் பெரியவாள்லாம் பொறுத்துக்கணும்னு கேட்டுண்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.